புள்ளிங்காய்க்கீண்டானை புள்ளிங்காய்க்கீண்டானை கொல்ல அனக்கனை புள்ளிங்காய்க்கீண்டானை கொல்ல அனக்கனை புள்ளிங்காய்க்கீண்டானை கொல்ல வாய்க்கீடானை கொல்ல அரக்கனை கிளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் கிளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளை கள்ள பள்ளி கிடத்தியோ பள்ளி கிடத்தியோ பாவாய் நீலநாள பள்ளி கிடத்தியோ பாவாய் நீலநாள கள்ளம் தவிர்ந்து ராமாதிதயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சித பதாம்புஜ யுக்மருப்ப வியாமோகதஸ்ததிதராணி திருணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்ரீதைகி சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ீடாங்கலகிரிதீசித்தமுதிருஷ்ணம் பாரார்த்தம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ருதி நிகலிதம் யாவலாத் கிருத்ய புங்கே கோதாதஸ்யை நாயிரமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ அன்னவயல் புதுவயாந்தால் அலங்கற்கு பண்ணு திருத்வாமி பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நத்வாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாமை பாடி அருள வல்ல பல்வனையாய் நாடி நீ வெங்கடவர்த்தி என்னை விதி என்னையும் மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விஷ்ணுஜித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவாண்யாம் கோதாம் அனன்யசரண சரணம் பிரபத்யே கிள்ளின்வாய் தீண்டானை கிள்ளாரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழமுறங்கிற்று புள்ளும் சிலந்தினகான் கோதரி கண்ணினாய் குள்ளக்குளிரக் குடைந்து நீராடானே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீனாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேனோ ரெம்பாவாய் பாகவதாரிடம் செய்யக்கூடிய பக்தியானது பகவத் பக்தியினுடைய எல்லை நிலம் என்று சொல்லுகிறார்கள். பகவத்தாசத்துவம், பகவத் சேஷத்துவம், பகவத் பக்தி அப்படின்னு இருந்தால் அது பூர்த்தி ஆகணும் அப்படின்னா பாகவதர்கள் வரைக்கும் போய் சேரணும். அது பகவானுக்கு சேஷன் அப்படிங்கிறது பாகவதாளுக்கு சேஷன் அப்படிங்கிறது வரைக்கும் போனவா, பகவானுக்கு தாசன் அப்படிங்கிறது பாகவத தாசன் அப்படிங்கிறது வரைக்கும் வரணும். அது அப்படி இல்லை அப்படின்னா அது பூர்த்தி இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு எஜமானன் கீழே வேலை பண்ணிட்டு இருந்தான், அவர் சொன்னார் என் பையனை கொண்டு போய் இந்த இடத்துல ஸ்கூல்ல விட்டுட்டு வா அப்படின்னார். நான் உனக்குதான் வேலைக்காரனே தவிர உன் பையனுக்கு நான் வேலைக்காரன் இல்லை அப்படின்னா அவன் வேலையை விட்டு எடுத்துருவான். ஏன்னா நீ எனக்கு வேலைக்காரனும் இல்லை, உனக்கு ஒரு பூர்த்தி இல்லை. அதே மாதிரி பகவான் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, மம மத் பக்த பக்தேஷு பிரீத்தி அத்தியதிகா பவேத் அப்படின்றார். எனக்கு என்னுடைய பக்தர்களை காட்டிலும் என்னுடைய பக்தர்களுடைய பக்தர்கள் யாரோ அவாகிட்டதான் எனக்கு பிரீத்தி ரொம்ப அதிகம் அப்படின்னு பகவானே சொல்லியிருக்கார். தேசியிருக்கார் பகவான் இப்படி விநியோகம் பண்ணியிருக்கார் அப்படின்றார். விநியோகம் பண்ணியிருக்காரு என்ன அர்த்தம் கேட்டான்னா, அவருடைய பக்தர்களை எல்லாம் கூட்டு நீங்கள் வந்து என்னுடைய பக்தர்களுக்கு நீங்க போய் தொண்டு பண்ணுங்கள், என்னுடைய பக்தர்களுக்கு தாசர்களா இருங்கள் அப்படின்னு பகவானே நம்மளை எழுதி வச்சிருக்கலாம். அவர் சொல்றதுதானே நம்ம செய்யணும். அது இல்லாமல் பகவான் கிட்ட மாத்திரதான் பக்தி பண்ணுவேன் அப்படின்னா அப்போ அது ஒரு ஏமாற்றல் அப்படின்னா முடியுமா? பாகவதத்திலையும் கபில உபதேசத்துல இதுதான் சொல்ற, அர்ச்சையில மாத்திரம்தான் எனக்கு பக்தி அப்படின்னு ஒருத்தன் அது அது குறித்தே அர்ச்சாவிடம்பனம் அப்படிங்க அவன் பெருமாளையே ஏமாத்துறானா அவன். ஏன்னு கேட்டானா, எப்போ பகவான் கிட்ட பிரீத்தி அதிகமாச்சோ அப்போ பகவானை சேர்ந்தவாள் கிட்ட கட்டாய பிரீத்தி வந்தாகணும், அதுக்கு அடையாளமே இதுதான். அப்படி இல்லை அப்படின்னா இப்ப இந்த பிரீத்தி ஏமாத்தல் அப்படின்னு அர்த்தமாயிடும். அதிக பரியந்தம் போகணும் அப்படிங்கிறார். இல்லாட்டா ஒரு கள்ளத்தனமாம் அது, ஒரு ஏமாத்தல் மாத்திரம் இல்லை, அதுக்குள்ள இவன் மாத்திரம் அனுபவிக்கணும்னு ஒரு கள்ளத்தனம் வேற இருக்கு. அதனாலதான் இந்த பாட்டுல கள்ளம் தவிர்த்து கலந்துங்கிற, கள்ள பக்தி பண்ணக்கூடாது, நீ கலந்திருக்கணும், எல்லாரோடையும் கலந்திருந்து பக்தி பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதனால தகிய பரியந்தம் அதாவது பாகவத பரியந்தம் பகவத் சேஷத்துவம் அப்படிங்கிறது பாகவத சேஷத்து பரியந்தம் இருக்கணும் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக தான் இந்த 10 பாட்டுகள் இருக்கு. இதுல 13வது பாட்டு திருப்பாவையில இல்ல பாகவதர்கள் எழுப்புற பாட்டுல 8வது பாட்டு இந்த புள்ளியின் வாய்க்கின்றானே அப்படிங்கிற பாசுரம். போன பாசுரத்தில் அழகான விசேஷம், சக்கரவர்த்தி திருமகன் பெருமாள் ஸ்ரீராமனை பாடினார். இந்த பாசுரத்துல கண்ணனையும் பாடப்போறார். அதுக்குள்ள சின்ன பிரச்சனை வந்துருக்கு. ஏன்னா ஆயர் பாடியில் வந்து ராமனை பாடுறது யார் அப்படிங்கிறாரு. ஆயர் பாடியில கண்ணனை தானே பாடணும், இது அயோத்தி இல்லையே, இங்க கண்ணனை தானே பாடணும், இங்க ராமனை யார் பாடுறது அப்படின்னு ராமகோஷ்டி கண்ணனுடைய கோஷ்டி அது ரெண்டு கோஷ்டி. இது முன்காலத்திலே உண்டு, நம்ம ஆச்சாரியார்கிட்டே உண்டாம். பராசர பட்டர்லாம் ஸ்ரீராமன் கோஷ்டி சேர்ந்தவர். கண்ணன் கோஷ்டியில அநேக ஆச்சாரியர்கள் இருக்கா. இவாளுக்குள்ளேயே சின்னதாக ஒரு வாக்குவாதங்கள் தான் நடக்கும். அது சண்டை வாதத்துக்காக இல்லை, அது ஒரு அனுபவத்துக்காக. பெருமாள் ஸ்ரீராமன் தானே கண்ணன், ரெண்டுமே அவதாரம் தானே, ரெண்டுமே பெருமாள் தானே, இது தெரியாத விஷயம் இல்லை. ஆனால் அனுபவம்னு வரும்போது இந்த மாதிரி வேடிக்கையான ஒரு வாக்குவாதங்கள்லாம் வருதுங்க. சுவாமி தேசியம் ரெண்டு பேரும் ஒரே பாட்டில் பல இடத்துல சாதிச்சிருக்கார். உத்தமம் அமர்த்தம் அமைத்தது எழுத்தணுவில் உயித்தகனையால் அத்திரன் அரக்கன் முடிபத்தும் ஒரு கொத்தன உதிர்த்த திரளோன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு மிகுத்ததையும் மொய்த்தவனே வைத்ததுனும் அத்தனிடமாங்கிற கண்ணனை பாடுறார். அத்திகிரி அருளாள திருமாலே ராமனா வந்து அவதாரம் பண்ணி அவரே கிருஷ்ணனா வந்து அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறார். ராமனா அவதாரம் பண்ணவர், கண்ணனா அவதாரம் பண்ணவர் தான் நீங்கள் வரதராஜ பெருமாள் அப்படின்னு சொல்லணும். ஆனா அப்படி சொல்லல, அதாவது முதல்ல ராமாவதாரம், அப்புறம் கிருஷ்ணாவதாரம், அப்புறம் அத்திகிரி அருளாள பெருமாள் அவதாரம் அப்படிங்கிறது கிடையாது. முதல்ல அவருடைய அவதாரம், ஏன்னா ஆதி வெப்பு அயன் தண்ணில இன்றாலும் வருவார். முதல்ல காஞ்சிபுரத்து அவதாரம் பண்ணிட்டாரு, அப்புறம் இதிலிருந்து போய் அயோத்தியில சீனாமன் அவதாரம் பண்ணிட்டு திரும்பி வந்தார். அப்போ அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் வட உதயில போய் அவதாரம் பண்ணிட்டு திரும்பி வந்தார். அப்படிதான் ஸ்ரீரங்கத்திலையும் சொல்லுவா, ஸ்ரீரங்கத்திலையும் ரங்கநாதன் தான் போய் அவதாரம் பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணிகரங்கன் அப்படிங்கிறார் திருப்பானாழ்வார். இங்கிருந்து போய் வடமதுரையில அவதாரம் பண்ணி அதுக்கப்புறம் ஆயர்பாடில் வந்து வெண்ணையுண்ட வாயன் ரங்கநாதன் அப்படிங்கிறார். சுவாமி பராசர பட்டர் இன்னும் ஒரு வரி மேலேயே போய் அனுபவிப்பாராம். ரங்கநாதனுடைய கைகளிலே வெண்ணெய் வாசனை இருக்கு. ரங்கநாதன் தான் அப்படி அவதாரம் பண்ணிட்டு சத்தியம் இதெல்லாம், ஏன்னா முன்னாடியே இந்த அவதாரம் இருந்திருக்கு. அப்போ இவாள் தானே போய் அவதாரம் எடுத்திருக்கா. அப்போ ராமாவதாரத்துக்கும் ஒரு பெருமைனா, கிருஷ்ணாவதாரத்துக்கும் பெருமைனா, தனியா சொல்றதெல்லாம் ஒரு அனுபவத்துக்கா எல்லாமே. என்ன ஆனாலும் சரி கண்ணனுக்கு தானே ஏற்றம் அப்படின்னாரா, ஏன்னா தூது போனாரு, தூது போன ஏற்றம்ங்கிறது கண்ணனுக்கு தானே. ராமாவதாரத்துல பெருமான் ராமன் தூது போகல, அந்த சிறையில் இருந்தவள் ஏற்றம் அது. சீதா பிராட்டிக்கு தான் பெருமை. ஆனா ராமாயணங்கிறது சிறையில் இருந்தவள் ஏற்றம் அப்படின்னும், மகாபாரதங்கிறது தூது போனவன் ஏற்றம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்லும் போது அது பிராட்டிக்குதான பெருமை வருது. இப்ப பெருமாளுக்கு அந்த பெருமை இல்லையே. அப்ப என்ன ஆனாலும் சரி தூது போனவனுடைய ஏற்றம்ங்கிறது கிருஷ்ணாவதாரத்துல தானே அப்படின்னார். தூத்திய பிரசங்கோத்சுகம் அப்படிங்கிற பராசரப்பட்ட கண்ணனுடைய திருவடிகளை பத்தி சொல்லும் போது, ரங்கநாதனுடைய திருவடிகளை பத்தி சொல்லும் போது, எத் பிருந்தாவன பண்டிதம் எதிரவைகி எத் தாண்டவம் சிக்ஷிதம் அப்படின்னு ஆரம்பித்து சொல்லும் போது, எத் தூத்த பிரசங்கோத்சுகம் அப்படிங்கிறார். கண்ணனுடைய திருவடிகள் இருக்கு, எத் பிருந்தாவன பண்டிதம், பிருந்தாவனத்துல அங்க இருக்கிற நெருஞ்சி மொழி காடையெல்லாம் பசுமைய ஆக்கறதுக்கு தெரிஞ்சு அந்த திருவடி. தகிரவைகி எத் தாண்டவம் சிக்ஷிதம்ங்கிறார். நர்த்தனம் ஆடினவங்க வெண்ணைக்காக நர்த்தனம் ஆடும் போது, தயிர் கடையும் போது, அந்த சப்தத்தினால கண்ணனுடைய ஒரு நாட்டியம் இருக்கு, நவநீத நாட்டியம், அதுக்கு சிக்ஷையாச்சான். இந்த மாதிரிலாம் சொல்லும் போது பக்தேஷு அஜல கரஜம் அப்பியது தூத்திய பிரசங்கோத்சுகம், தூத்து போறதுக்கு தயாரா கிளம்புறதான் திருவடிகள். கண்ணனுடைய திருவடிகள் கூட்டு, திருவடிகளே உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் தர்மபுத்தருக்காக தூது போறவர்களா, இல்ல நேரம் இங்கிருந்து சீரியகுண்டலோகம் போறாங்களா அப்படின்னு கேட்டா, அது வேண்டாம் இதுதான் வேணும் அப்படின்னு தூதுக்கு கிளம்புவான். அப்படி உற்சுகமா இருக்கான். அப்ப அந்த மாதிரி தூது போன பெருமை கண்ணனுக்கு தானே உண்டு, இது ராமனுக்கு இல்லையே அப்படின்னா அதுக்குதான் பராசரப்பட்டவர் அருள் செய்தாராம். அப்படி கிடையாது, ஏன் அப்படின்னு கேட்டா, சக்கரவர்த்தி திருவன் அவதாரம் பண்ணபடினால தூது போக முடியல அவனால, அதனால அந்த குறை நீக்கத்தான் அவன் வந்து தூது போனான். அவன் தூது போகணும்னு ஆசை எப்பவும் உற்சுகம்தான், அப்பவும் ஒண்ணு உற்சாகத்துல குறைவில்லை. ஆனா தூது அனுப்புறதுக்கு ஆள் இல்லைன்னா, ஏன்னா சக்கரவர்த்தி திருவகனாச்சு, அதனால இவர் போய் ஆஞ்சநேயர் தூது அனுப்ப வேண்டியதா போயிடுச்சு. அதனால முன்னோர் தூது வானரத்தின் வழிமொழிந்து அத்தன் மன்னோர் தன்னை வாலியினால் வாழ முடிந்து அவனே பின்னோர் தூது ஆதிமன்னர்க்காக திருநிலத்தார் இன்னார் தூதன் என்ன நின்றான் எவ்வளவு கிடந்தானே அப்படின்னு திருவள்ளூர் போசனம். இன்னார் தூதன் அப்படின்னு சொல்லும்படி பாண்டவ தூதன் அப்படிங்கறத தன்னுடைய திருநாமத்துல வச்சிருந்திருக்கான். பாண்டவ தூதன்னே பெருமாளுக்கு திருநாம். வேடிக்கை அவர் கதை சொல்லுவா, வடக்க பௌராணிகர் ஒருத்தர் இருந்தாராம் வடதேசத்துல, புராண கதைகள்லாம் சொல்றவர். ரொம்ப வருஷம் முன்னாடி பௌராணிக்கர்கள் கையில தான் அந்த ராமாயண மகாபாரதம் புஸ்தகங்கள்லாம் இருக்கும். இப்ப மாதிரி புஸ்தகம் கிடையாது, ஏற்றுச்சூடிதானே, கையால எழுதினதுதானே, ஓலையில எழுதினது அப்படிங்கிறது சில பேர் கையில தான் இருக்கும், எல்லாருக்குமே இருக்காது. இந்த பௌராணிக்கால் ஆச்சாரியர்கள் யாரோ அவர்கள் தான் ஓலைச்சூடிகள்லாம் இருக்கும். அதனால அந்த சுற்று வட்டத்துல ஒரு 10-15 கிராமத்துல இவர் கையில மாத்திரம்தான் ராமாயண மகாபாரதம் ஓலைச்சூடிலாம் உண்டு, வேற யாருக்கும் கிடையாது. இவர் சொல்றதுதான் புராணம், ஏதோ சில பேர் கையில இருக்கும், அவ சொல்லுவா, அவ அதை மனப்பாடமே பண்ணி வச்சிருக்கா. அப்போ இவர் வந்து புராண கதை சொல்றவர், கண்ணன் தூது போனான் அப்படிங்கறத மாத்திரம் இவர் சொல்லல. ஏன்னா அது சொல்றதுக்கு இவருக்கு இஷ்டம் இல்லை. எப்படிப்பட்ட கண்ணன்? பரஸ்மாத் பரன், சர்வஸ்மாத் ஜாயான் சொல்லும்படி இருக்கக்கூடியவன். அவனை போய் கழுத்துல ஓலையை கட்டி நீ தூது போன்னு சொன்னானா, அவன் தூது போனானா அப்படின்னு சொல்றதுக்கு இவருக்கு மனசுல இஷ்டம் இல்லை. அதனால அந்த விஷயத்த அவர் சொல்லல. கண்ணன் வந்து ஆயுதமே எடுக்காமல் யுத்தம் பண்ற மாதிரி பண்ணி மொத்த வேலையும் நாசம் பண்ணான்னு அதெல்லாம் சொல்ற. அதை எல்லாரும் ஆச்சரியமா சொல்ற. திரௌபதியை காப்பாத்தினான்னு அழகா சொல்ற. ஆனா ஊரே இருக்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் இந்த பாண்டவர்கள் அவர்களுக்காக கண்ணன் தூது போனான் அப்படின்னு சொல்றதுக்கு மனசுல இஷ்டம் இல்லை. அதனால இவரால் சொல்ல மாட்டாராம். அந்த காலத்தை கூட்டுதான் சொல்லிட்டு இருக்க. இருக்கும்போது அந்த ஊர்ல ஒருத்தர் தெற்கு பக்கம் தீர்த்த யாத்திரையா வந்தார். இங்க திரு பாட்டகம்னு ஒரு திவ்ய தேசம் காஞ்சிபுரத்துல, அங்க பெருமாள் சேவிச்சார். ரொம்ப உயரமா இருப்பார் பெருமாள். பெருமாள் திருநாமம் என்ன கேட்டார்? பாண்டவ தூதர் அப்படின்னா, அது என்ன பாண்டவ தூதர்னா என்ன கேட்டார். சொன்னா பாண்டவர்களுக்காக தூது போன இன்னார் தூதனன் என்றான் அப்படிங்கிற மாதிரி பாண்டவ தூதன்னே அவனுடைய திருநாமம் அப்படின்னு சொன்னான். இதுக்கு ரொம்ப ஆச்சரியம் இருக்கு. இப்படி ஒரு கதை இருக்கா, நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஏன் மகாபாரத் எல்லாம் பிரசித்தமாச்சே அப்படின்னா எனக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னாராம். அவர் சொன்னவர் அதுக்கப்புறம் ஊர்ல போய் தன்னுடைய குரு கிட்ட கேட்டார். அவன் வாஸ்தவம் தான், உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டார். உனக்கு அங்க யாரு சொன்னான்னா, யாரும் சொல்லல, பெருமாளே சொன்னார். எனக்கிட்ட பெருமாளே பாண்டவ தேவன் அப்படின்னு பேர் வச்சுட்டு இருக்காருங்க. யாராவது தன்னுடைய பெருமையை சொல்லாம போயிட்டு போறாளோங்கிறதுக்காக அதை தன்னுடைய திருநாமமாகவே வச்சுட்டு இருக்கிறான். அண்ணங்கிற திருநாமத்துக்கு பாண்டவ தூதன் இந்த திருநாமமே வச்சுட்டு இருக்கான். அதான் இன்னார் தூதன் என்ன நின்றான் அப்படிங்கிறார் அண்ணன். அதுவா அந்த ரீதியில ஸ்ரீராமனுக்கும் கஷ்டம்தான். நம்ம யாரும் வீடு அனுப்பலையேன்னு ஒரு கஷ்டம்தானே தவிர தீர்த்திய பிரசங்கோத்சவங்கிறது உண்டு அப்படின்னு பராசப்பட்ட அருளி செய்வாராம். அதனால சொல்ல வந்த விஷயம் என்ன கேட்டானா, ஸ்ரீராமன் தான் கண்ணு, கண்ணன் தான் ராமன். அதனால யாரு சொன்னாலும் பெருமைதான் ஒன்னா தேடி ஒன்னா சேர்ந்துதான் போகும். இருந்தா கூட ஒரு அனுபவத்துக்காக கண்ணன் நாமே குழறி கொண்டுன்னு சொல்லி கண்ணன் நாமத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு ஒருத்தி இருக்கும் போது அவளை எழுப்பிட்டு ஸ்ரீராம நாமத்தை சொல்லி அவளுக்கு பிடிச்ச திருநாமத்தை சொல்லி அவளை கூட்டிட்டு போறான். இன்னைக்குமே அவளுக்கு பிடிச்ச திருநாமத்தை சொல்லணும். ஆச்சாரியாளுக்கு பிடிச்ச திருநாமம் ஏதாவது ஒண்ணு இருக்குமா, அதை பிடிச்சுக்கணுங்கிறா. பக்தர் எந்த திருநாமத்திலே ஊறி இருப்பார் அப்படின்னு கேட்டா அழகிய மனவாளங்கிற திருநாமம் தான். அவர் அப்படிதான் பார்த்திருக்கார். ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனு ஸ்ரீரங்கத்துக்கு நாதன் அப்படின்னும், இல்ல ஸ்ரீரங்கம் திருப்பார்க்கடல இருந்து வந்தவன் அப்படின்னும் அப்படிலாம் பார்க்காமல் அங்க இருக்கிற ரங்கநாச்சியார் கருள்யம். அப்ப ரங்கநாச்சியாருடைய பத்தி எங்களுக்கு மனவாளன், எங்க ஊர் தாயாருக்கு பத்தி எங்களுக்கு மனவாளன் மாப்பிள்ளை அப்படிதான் நினைச்சு இருக்க. மிதிலாநகரத்து ஜனங்கள் மாதிரி பார்க்கிறாராம் அவர். மிதிலாநகரத்து ஸ்ரீகள்லாம் திருமாவளவன் ராமன் எப்படி பார்த்தாள் அப்படின்னா சீதாபதியும் தானே பார்த்தா. தசரத சக்கரவர்த்தியோட குமாரங்கிறதுலாம் அவளுக்கு இரண்டாம் பட்சம் தானே. எங்க ஊர் ராஜகுமாரி சீதாதேவியினுடைய பத்தி எப்படிதானே தெரியும் அவளுக்கு. அந்த மாதிரி பார்த்தாராம். அந்த மாதிரி அவளுக்கு பிடிச்ச திருநாமத்தை சொல்லணும். அப்போ இந்த பாசுரத்துல யார் எழுப்புறாள் அப்படின்னா அவ கண்ணன் திருநாமத்தை சொல்லணும். போன பாசுரத்துல எழுப்பினா அவளுக்கு ராவன் திருநாமத்தை சொல்லணும். அப்ப ஆண்டாள் பார்த்தால் ரெண்டு பேரும் ஒண்ணுதாங்கிறத சொல்லிடுறாரு. அவன் தான் கிருஷ்ணன் அப்படிங்கறத காமிக்கல. இந்த பாட்டுல ரெண்டு பேருடைய திருநாமும் இருக்கு. புள்ளிவாய் தீண்டானை சொல்லா அறத்தனை கிள்ளி கலைந்தானை அப்படின்னு புள்ளின்வாய் தீண்டானை அப்படிங்கிறது கிருஷ்ணபவம். ஒரு கொக்கு ரூபத்த அரக்கன் அவருடைய வாயை கிழந்தான், அவனுடைய வாயை கிளந்தான் கண்ணன் அப்படின்னு பகாசுர வதம் ரொம்ப பிரசித்தம். கண்ணனுக்கு அதனால பகாரி அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு. இப்போது எல்லா அரக்கனை கிளித்தனை அப்படிங்கிறது ஸ்ரீராம சரித்திரம். ஏன்னா இப்ப கொல்லா அரக்கன் சொன்னாலும் அப்ப ராமன் தான் அது. ஏன் கேட்டா கூட விபீஷன் இருக்கிறதுனால அந்த பேர் விபீஷனுக்கு நல்ல அரக்கன் அப்படின்னு விபீஷணத்தை சொல்லிச்சியே அறிமுகமே முதன் முதல்ல விபீஷணத்தை பத்தி இவர் யார் அப்படின்னு சொல்லச்சியே சூப்பன கதை சொல்றான். முதல்ல அப்போ விபீஷணஸ்து தர்மாத்மா தத்து ராட்சஸ் பேசிட்டா எங்களோட கூட விபீஷன் ஒருத்தர் இருக்க ரொம்ப நல்லவர் அப்படின்னா எங்க மாதிரி கிடையாது அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னா அறிமுகமே விபீஷன். அப்போ நல்ல அரக்கன் அப்படின்னு பெயர் வாங்கின விபீஷனோடு கூட இருந்தபடியான ராவன் தான் பொல்லா அரக்கன் சொல்லிட்டு கொடுக்கும். எதுக்குமே இல்ல நல்லவன் கெட்டவன் எப்படி பார்த்தாலே கூட இருக்கோ அதுக்குதான் வரும் கூட இருக்கோ ரொம்ப மோசமான எனக்கு நிலைமையை கிடைச்சிடும். அந்த ரீதியில விபீஷனோட கூட கெட்டபடினால ராவனுக்கு பொல்லா அரக்கன் அப்படின்னு பெயர் வந்திருக்குன்னு சொல்லணும். ஆனா அது மாத்திரம் இல்ல இவனுக்கு கோபம் ராவணன் மேல பொல்லா அரக்கன் தான் என்கிட்ட திருமாலையும் பிராட்டியையும் பிரிக்கும். நான் இப்படிப்பட்ட யாரும் செய்யாத ஒரு காரியத்தை குரூரமான காரியத்தை செஞ்சிருக்காங்க. கம்பராமாயணத்துல ராவணன் செஞ்சதெல்லாம் வச்சு அவர் தேசிய செல்வியில் வைத்தான், தேவரை இடுக்கன் செய்தான், சூசரருக்கு அழுக்கன் இருந்தான், மண்ணீர் குறைத்து சென்றான் அப்படின்னு வச்சு அவரும் தேவர்களை எல்லாம் படாபாடுபடுத்தான், தன்னுடைய குருவையே பிடிச்சு சிறையில் அடைச்சி வைத்தான், பிராமணர்களை எல்லாம் யாகவன்டா செய்ய விட்டாரி வந்தான், நீ எத்தனையோ ஸ்திரீகளை எல்லாம் இவன் ரொம்ப அவமானப்படுத்தினான், வாசவன் திருவும் கொண்டான், இந்திரனுடைய ஐஸ்வர்யத்தை அவகரித்தான், வழியிலா வழிநேர் சென்றான், இதெல்லாம் வரும் எல்லாத்த காட்டிலும் மோசம் இது அப்படின்னு கேட்டான்னா திருமாலையும் பிராட்டியும் பிரிச்சான் முடியும். விபீஷன் சொல்ற பாட்டு தான் இது அப்படின்னு. அதனால ரொம்ப பொருளாத அரக்கன் இத்தனை தோஷங்கள் இருக்கு அப்படின்னால பொருளாதார கனை கிள்ளி கலைந்தானே அப்படிப்பட்ட ராவணன் யாருக்குமே அடிபணியாதவன் நான் நமேயம் அப்படின்னு இருந்தவன் யமனுக்கும் பயப்படாதவன் இந்திரனுக்கும் பயப்படாதவன். ஆனா பெருமாள் என்ன பண்ணார்னா ராமன் அவனை கிள்ளி கலைந்தான், அனாயாசமா தீர்த்து போட்டு கிள்ளி கலைந்தான் அப்படின்னா ஒரு ஆயாசமும் இல்லாமல் அவன் பத்து தனியும் கிள்ளி போட்டு உடம்புல இருந்து உடம்புல ஒரு சின்ன கட்டி இருந்தாலும் அப்படி கிள்ளி போட்டுற மாதிரி பத்து தனியும் கிள்ளி போட்டுட்டார். எல்லாரும் பயப்படுறா கிட்டவத்துக்க பயப்படுறா இந்த தேவர்கள்லாம் பௌலஸ்ய வீரவதன தவகாவசானாத் புஷ்பாணி தண்டக வனேஷு அபனே துமிச்சுஹோ அப்படின்னு பாதுவாசகம் ஆஞ்சநேயர் சொல்ற மாதிரி வரும். இந்த புஷ்பம் பறிக்கிறவன் தான் ஒவ்வொரு பூவா எடுத்துட்டே இருப்பான், எடுத்து பறித்து பறித்து கிள்ளி கிள்ளி ஒவ்வொரு பூவா போட்டுருப்பான் பூ குடலே இல்லை. அந்த பக்கத்துல பார்த்தா திடீர்னு ஒரு பூங்கொத்து சரியா பத்து பதினஞ்சு பூவோட சேர்த்து ஒரு பூங்கொத்துனா ரொம்ப சந்தோஷம் மொத்தத்தையும் எடுத்து கிள்ளி போட்டுருவான. அந்த மாதிரி தண்டக்கார இடத்துல ஒவ்வொரு தலையா கிள்ளிட்டே வந்தாராம் திருமால் வந்து இங்க வந்து பார்த்தானா தென்னீரை பார்த்தா ஒரு பூங்கொத்து மாதிரி பத்து தலையா கிடைச்சிது மொத்தமே கிள்ளி போட்டுட்டான் ரொம்ப சந்தோஷம். ஒரு பூவை கிள்றதுக்கு என்ன பிரயாசமோ அத்தனைதான் பிரயாசம். புஷ்பாணி தண்டகவனேஷு அப்பனேது நிச்சோகம் பௌலஸ்ய வீரவதன சபகாவசானா அது சபகம் அது பூங்கொத்து பூங்கொத்து கிள்ற மாதிரி ஏன்னா ஆயாசம் கிடையாது அனாயாசம் இந்த காரியம் நடந்தது. சீதா சர கிருத்தாலவான தசமுக முக்க தசக அனிபதன புனருதய தர கலித ஜனித தர தரல ஹரிகய நயன நளின வனருதி கட்டித நிபதித சுரதரு குசும விததி சுரபித ரத பத தசமுக முக்க தசக நிபதன புனருதய தர கலித. பிரதான விஷயம் பத்து தலையை கிள்ளி போட்டானா மறுபடியும் தலை முளைக்கும், ஒரு தலையை கிள்ளி போட்டா கூட மறுபடியும் தலை முளைக்கும். பொதுவாகவே உலகத்துல யாருக்குமே ஒரு பாக்கியம் கிடையாது. என்ன கேட்டா தன் தலை கீழே விழறத பாக்குற பாக்கியம் யாருக்குமே கிடையாது. அவன் தலை கீழே விழுறத பாக்கி வேறதான் பார்த்துட்டு பாடே தவிர அவனால பார்க்க முடியாது. ஆனால் ராவனுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைச்சிச்சுதான். ஏதோ ஒரு தலை விழுந்துருச்சு அப்படின்னு இன்னொரு தலை பார்த்துட்டு இருக்கு, ஏதோ இந்த தலை விழுந்துருச்சு அப்படின்னு இன்னொரு தலை பார்க்கு. ராவனுக்கு மாத்திரம்தான் அந்த பாக்கியத்தை பெற அவன் கொடுத்துருக்கான், வேற யாருமே கொடுக்கல. அவன் மாத்திரம் ஒண்ணு ஒண்ணா எண்ணி பார்த்துட்டு இருக்கான். பெருமாள் அரக்கனை கிள்ளி கிளைந்தான் நாங்கள் கண்ணனையும் பாடுவோம், புள்ளின் காய் கீண்டானையும் பாடுவோம், பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானையும் பாடுவோம். புள்ளின் வாய் கீண்டான் அப்படின்னு கண்ணனை சொல்லும் போது இப்படி அநாயாச இன்னொரு அர்த்தம் கூட சொல்லலாம், பொல்லாரக்கனை கள்ளி கலைந்தானே அப்படின்னா, பொல்லாரக்கன்னா காதாசுரன், ரொம்ப மோசமானவன், ஏன்னா பிராட்டி கிட்டே அபசாரப்பட்டான் பிரதாரகன் அப்படிங்கிறார் வால்மீகி. சாட்சாத் பிராட்டி கிட்ட போய் அபசாரப்பட்டான்னா அது அந்தஸ்தர அபசாரம் மாதிரி, அது பெருமாளால சகிச்சுக்கவே முடியாது. அதனால அவன கலையணம் அப்படிங்கிறதுக்காக கிள்ளி அப்படின்னா தன்னுடைய ஆசனத்திலிருந்து தர்ப்பத்தை கிள்ளி அவனை கலைந்தவர் அர்த்தம். ரொம்ப பொல்லாத அரக்கனை ஒரு பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய ஆசனத்திலிருந்து தர்ப்பத்திலிருந்தே ஒரு புள்ள கிள்ளி போட்டாராம் பெருமாள். உடனே அவன் ஓட ஆரம்பிச்சான். ஏன்னா மகாஸ்திரம் ஒண்ணு வந்துருந்துருக்கு, ஒரு புல்லு கூட பெருமாளுக்கு ஆயுதம் ஆயிடுச்சு, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு இதுல இருந்தா ஆரம்பம். அப்போ அந்த அஸ்திரம் துரத்தா காசாசுரன் ஓட ஓட இந்த அஸ்திரமே பின்னாடி துரத்த துரத்த ஏத்தப்பே ராமாஸ்திரம் அப்படிங்கிறார். இது பிரம்மாஸ்திரம் இருந்தா கூட பரவாயில்ல, இது ராமாஸ்திரம் இது அப்படின்னு எல்லாரும் கதவு அடைக்க கடைசியில் அவன் திரும்பி வந்தான் அப்படின்னு சரித்திரம் தெரியும். அதான் இது இது காட்டுல பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, ரெண்டு ஆச்சரியம். முதல் ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டானா, ஒரு புள்ளே அஸ்திரமாயிருக்கு அப்படிங்கிறது முதல் ஆச்சரியம். ரெண்டாவது ஆச்சரியம் என்னன்னு கேட்டானா, அந்த அஸ்திரமே மறுபடியும் புல்லாயிருக்குங்க. ஏன்னா மறுபடியும் வந்தும்போது அந்த அஸ்திரத்தை வச்சு இவருடைய கண்ணை மாத்திரம் தான் குத்திருக்க, ஒரு பிரம்மாஸ்திரத்தை வச்சு கண்ணை குத்தினார் அப்படிங்கிறது கிடையாது, அது நடக்காது. பிரம்மாஸ்திரத்துக்கு சக்தி ரொம்ப அதிகம். ஆனா பெருமாள் என்ன பண்ணியிருக்கார், அவன் வந்து சரணாகதி பண்ண உடனேயே அடுத்த க்ஷண காலம் அதை மறுபடியும் ஒரு துரும்பாக்கி துரும்புனால கண்ணை குத்தற மாதிரி அவனுடைய கண்ணை மாத்திரம் குத்திட்டு விட்டுட்டான். அப்போ புல்லும் அஸ்திரமாகும் அஸ்திரமும் புல்லாகும் ரெண்டும் இங்கதான் நடக்கும். திருணசைவ அஸ்திரத்வம் அப்படிங்கிற திருணசைவ அஸ்திரத்வம் அப்படின்னா திருணசைவ சதா அஸ்திரத்வம் அர்த்தம். இப்போ புள்ளி புல்லாவே இருக்கு ஆனா அஸ்திரமாகுது, புள்ளி புல்லாவே இருக்கு அஸ்திரமா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அது மறுபடியும் புல்லாவே இருக்கு, அது தன் சுபாவத்தை உடல அப்படின்னு அர்த்தம். ரெண்டுமே பகவத் சன்னிதி. அதனால அந்த கீர்த்தியை நாங்க பாடுவோம் அப்படிங்கிற மாதிரி, கொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே கீர்த்தியை பாடிப்போய் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். இல்ல வேறொரு அர்த்தமும் சொல்லலாம். கொல்லாரக்கன் அப்படின்னா ஹிரண்யகசிப்பு. ஏன்னா அசுரர்களையும் ரொம்ப கொல்லாதவன் அவன் தானான், அவன் அளவு கொல்லாதவன் கிடையாது. வேடிக்கையா சொல்லலாம், அசுரர்களையே ஹிரண்யகசு மாதிரி அசுரன் கிடையாது, பக்தர்களையே பிரகலாதன் மாதிரி பக்தன் கிடையாது, அவதாரங்கள்லயே நிசிம்மன் மாதிரி அவதாரம் கிடையாதுன்னு சொல்லுவோம். இந்த மூணுத்துக்கு சமம் எதுவும் கிடையாது. ஏன்னா மொத்த பேரையும் ஒருத்தர் பாக்கி இல்லாம நாரதர் உட்பட எல்லாரையும் பகவான் நாம சொல்லக்கூடாதுன்னு ஆக்கி தனக்கு கீழே கொண்டு வந்தானோ, லோகத்துல ஒரு இடத்துல கூட பகவான் நாம இருக்கக்கூடாது, எல்லாரும் யஜ்ஞாதிகளை எல்லாம் மறந்து வேதங்களை எல்லாம் மறந்து என்னுடைய நாமத்தை தான் சொல்லணும் அப்படின்னு ஆக்கி வச்ச ஒரு பொல்லாதவன், யாருமே செய்யல. ஏன்னா ஏகப்பட்ட வரம் வாங்கி ஒருத்தருமே நினைக்க முடியாதெல்லாம் கேட்டு வரத்தை கேட்டு வாங்கி லோகம் முழுக்க தன் கீழே கொண்டு வந்து நாரதரையும் கூட தன் கீழே ஆக்கிட்டான் அவன். ஆனா பெருமாளுடைய சங்கல்பம் என்ன அப்படின்னு கேட்டானா, மொத்த பேரையும் அடக்கிட்டான், எல்லாரும் அவன் சொல்றதை கேட்கறவாதான், எல்லாரும் அவனுக்கு பயப்படுறவாதான். பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, அவன் பிள்ளையே அவன் சொல்றதை கேட்கல, கடைசியில எல்லாரும் இருக்கட்ட மொத்த பேரும் அடக்கிட்டான், ஆனா அவன் பிள்ளையே அவனுக்கு நேர் எதிராது, அதை நினைச்சு தலையில கை வச்சு உட்காந்துருக்கான். என்ன கேட்டா இப்படி ஒரு எனக்கு வந்திருக்கேங்க, நான் என்ன பண்ணாலும் இப்படி ஒரு பிள்ளை வந்திருக்கேன். அதனால எல்லாருக்கும் மொத்த பேரையும் இப்படி அபக்சாலா மாத்திரம் நினைச்சவன் அவனை கிள்ளி கலைந்தான் அப்படின்னு பெருமாளை சொல்றான். நரசிம்ம பெருமாள் தன்னுடைய நகத்தினால்தானே கிள்ளி போட்டார், ஒரு ஆயுதமும் இல்லாமல், ஒரு ஆயுதமும் எடுத்துக்காமல் வந்து இப்படிப்பட்ட கொல்லாரக்கனை கொல்லணும்னா சகல ஆயுதங்களோட வரணும், அவனோ எந்த ஆயுதத்தினாலையும் எனக்கு வரணும் கூடாது அப்படின்னு கேட்டிருக்கான். அதனால பெருமாள் நகத்தையே ஆயுதமாக்கி அவனை கொண்டுட்டார். கிள்ளி கிடையாருனா கிள்ற சரீரத்துக்குள்ள போய் குத்தி கிழிச்சு என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ற, என்னென்ன ஆயுதங்கள் இருந்தா என்னென்ன பண்ணுவோம் மொத்தம் அந்த நகங்கள் பண்ணிட்டு இருக்கான். அதனால்தான் சர்வ பிரகரணாயுதான்னு திருநாமம். சர்வ பிரகரணாயுதா அப்படிங்கிறது இந்த சிம்ம அவதாரத்தை சொல்றதுன்னு சொல்ற, எல்லா ஆயுதங்களும் அவர் கையில இருக்கான். யார் கையிலனா ஒரு ஆயுதமும் இல்லாமல் வந்தாரோ இல்லையோ அவர் கையில எல்லா ஆயுதமும் இருக்கு. ஆனா எல்லா ஆயுதம் பண்ற காரியமும் இது பண்றது. அவன் குத்துறதுக்குன்னு ஒரு ஆயுதம் உண்டு, கிழிக்கிறதுக்குன்னு ஒரு ஆயுதம் உண்டு, பிளக்கிறதுக்குன்னு ஒரு ஆயுதம் உண்டு, ஒண்ணு ஒண்ணுக்கும் ஒரு ஆயுதம் உண்டு. அப்படிதான் லோகத்துல பாத்துருக்கோம். ஆனா பெருமாள் விஷயத்துல அப்படி கிடையாது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான். ஸ்ரீ ராமாவதாரத்துல அந்த வில்லே எல்லா வேலைக்கும் செய்யறது. சுக்ரீவன் சந்தேகப்பட்ட போது பெருமாள் அஸ்திர பிரயோகம் பண்ணார். அப்ப அந்த ஒரு அஸ்திரமே ஏழு மரத்தை தொலைச்சிட்டு போய் பூமியை புலர்ந்து போய் நேர மலையெல்லாம் போய் ஏழு மலைகள் வந்தது. அந்த ஏழு மலையில் தொலைச்சிருந்தே மறுபடியும் பெருமாள் கிட்ட திரும்பி வந்துட்டோங்கிறார். வேடிக்கை என்ன அப்படின்னு கேட்டோம்னா, மரத்தை வெட்டுறதுக்கு ஒரு ஆயுதம் இருக்கு கோடாலி, பூமியை பிளக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் இருக்கு அது மண்வெட்டி, மலையை பிளக்கிறதுக்கும் ஒரு ஆயுதம் இருக்கு அது உளி அப்படின்னு பெயர். அதெல்லாம் அது இதுக்கு ஏத்த மாதிரி அமைப்போட இருக்கும், இதெல்லாம் மாற்றி செய்ய முடியாது. மண்வெட்டி வச்சு மண்ணை தான் வெட்டலாமே தவிர மண்வெட்டி வச்சு மலையை பிளக்க முடியாது. ஆனால் பெருமாளுடைய வில் அஸ்திரம்ங்கிறது கொஞ்சம் அது எல்லா காரியத்தையும் செஞ்சிருக்கு, ஆச்சரியமான சக்தி இருக்கு. அதனால்தான் சுவானுரூப அச்சிந்திய சக்தி சங்க சக்கர கதாசி சாரதா ஜசங்கேய அப்படிங்கிற ஒவ்வொரு ஆயுதமே அச்சிந்திய சக்தியா இருக்கு. ஆக பெருமாளுடைய சங்க சக்கராதி ஆயுதங்களுக்கு எத்தனை சக்தி இருக்கோ, அச்சிந்தியமான நினைச்சு பார்க்க முடியாத சக்தி எல்லாம் ராமாவதாரத்துல அந்த வில்லுல இருக்கான் மொத்தமுமே. அது மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல அந்த வேலில் இருக்குன்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டான்னா அப்பப்போ இருக்கிற சங்க சக்கரத்துல இருக்குன்னு சொல்லலாம். நிசிம்மாவதாரத்துல எங்க இருக்குன்னு கேட்டானா, மொத்தமே அவருடைய நகத்துல இருக்கான். எல்லா சக்தி மொத்த ஆயுதங்களும் நகத்துல இருக்கு. அதனாலதான் சுவாமி தேசியன் அழகா சாதிக்கிற ஸ்ரீ நிசிம்மாவதாரத்துல திரு நகங்களிலே பஞ்சாயுதங்கள் அப்படின்னு சாதிக்கிற பஞ்சாயுதம் நகங்கள் தானே. அதனால நகத்தினாலே கிள்ளிக்கலைந்தான். அப்படிப்பட்ட பொல்லாத அரக்கனையும் தன்னுடைய நகத்தினாலேயே கிள்ளிக்கலைந்தான். என்ன ஆச்சு கேட்டானா, ராமாவதாரத்தை பாடுறோம், கிருஷ்ண அவதாரத்தை பாடுறோம் மாத்திரம் இல்ல, நிசிம்மா அவதாரம் உட்பட எல்லா அவதாரங்களையும் பாடுறோம். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய், அவனுடைய கீர்த்தியை பாடுறோம். பத்துக்கள் கூட கொண்டாடும்படி இருக்கக்கூடிய ஒரு கீர்த்தியை பாடுறோம். பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் பூக்கார், மொத்த பேரும் மொத்த பெண் பிள்ளைகள் எல்லாரும் இந்த பாவை களத்துக்கு போக போறோம். பாவைக்கலம்னா பாவைகள், பெண்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம், சேர்ந்து விரதம் அனுஷ்டானம் பண்ணக்கூடிய இடம். அதுக்கான பதப்பிரயோகம் அப்படிங்கிற தமிழ்ல கொண்டாடுறா எல்லாருமே. நெல் குட்டி வைக்கிற இடம் நெற்களம், யுத்தம் போர் பண்ண வேண்டிய இடம் போர்க்களம் அப்படிங்கிற மாதிரி இந்த கிருஷ்ணனை பாடுறதுக்காக இந்த பாவைகள் எல்லாம் சேர்ந்து, பாவைனா நோன்புன்னு ஒரு அர்த்தம், நோன்பு இருக்கிறதுக்காக சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் பாவைக்களம் அப்படின்னு ஆண்டாள் தன்ன பதப்பிரயோகத்தை பாராட்டுறான். யார் அப்படின்னா தமிழர்கள் எல்லாருமே பாராட்டார். பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார், வெள்ளி எழுந்து வியாழம் முறைஞ்சிற்று. அடையாளம் சொல்றார், சுக்கர உதயம் ஆயிடுச்சு, குரு அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ விடிய போறது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் இது. இதை வச்சுட்டுதான் கண்டுபிடிப்பார். இன்னைக்கும் கிராமங்கள்லாம் அப்படிதான், இன்னைக்கும் கிராமங்கள்ல வெளியாரம் பார்க்க மாட்டார். வெயில்ல வேலை செய்யறவெல்லாம் இப்படி வந்து இந்த பக்கமா பார்ப்பான், வானத்துல பார்ப்பான், அதை வெள்ளி முளைச்சிருப்பே அப்படின்ட்டுதான் போவான். இன்னைக்கு அப்படியே நடக்குது. புல்லும் செலும்பினதான் அடுத்த அடையாளம். பறவை கூட சத்தம் போட ஆரம்பிச்சிருப்பேன். போதரி கண்ணினால் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியும், போதரி கண்ணினால் அந்த பெண்ணை கூப்பிடுறார். அழகான கண் இருக்கான் அவனுக்கு, இந்த கண்ணுக்கு மயங்கி கண்ணனே வருவான். அதனால அவளையும் கூட்டுக்கணுங்கிற, அவளோட கூட இருந்தால் நம்ம காரியத்தை சாதிச்சுக்க முடியும். அந்த கண் போதரி கண், அதாவது போகின்ற மான் போல ஒரு அழகான கண் அர்த்தம். அப்படின்னா மான் ஒரு அர்த்தம், பொதுவா மானுக்கே கண் அடுது, ரொம்ப மருண்ட கண்கள், பெரிய விசாலமான கண்கள், மருண்ட கண்கள் சொல்ற வழக்கம். அப்படி கேட்டாலும் போதும்னா புஷ்பம் ஒரு அர்த்தம், போதரி கண்ணினாய் அப்படின்னா புஷ்பம் போலவும் மான் போலவும் இருக்கக்கூடிய கண், புஷ்பம் போல மலர்ந்து இருக்குன்னு அர்த்தம். இல்ல போது பண்பம் பலர்த்தம் சொல்றான், போதுனா புஷ்பம், அப்படின்னா சத்ருன்னு அர்த்தம், புஷ்பத்துக்கு சத்ருவான கண், புஷ்பத்தை காட்டும் அழகா இருக்கான். அப்படி இல்லாட்டம்னா போதரினா பூ வந்துன்னு அர்த்தம், பூல இருக்கக்கூடிய வண்டி, அந்த வண்டு மாதிரி கண், இது பல அர்த்தங்கள். என்ன ஆனாலும் உத்தேசம் என்னன்னு கேட்டா, இவருடைய கண்ணழகுல கண்ணன் தோற்று போய் நாம நினைச்சதெல்லாம் சாதிச்சு கொடுப்பான். ஏழை பேரை இராப்பகல் தன் தேரில் உன் கண்ணனீர் கொண்டான் கிளர் வாழ்வே வேற இலங்கை சுற்றியும் இவள் மாதை நோக்கு உண்டும் வாட்டை எண்ணினேன் அப்படின்னு ஆழ்வார் பாசம். இவருடைய மாயை நோக்குக்கு என்ன பதில் சொல்ல போறேன் கேட்கிறேன், அழகான பார்வை இருக்கு, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன். அந்த மாதிரி இவளுடைய கண்ணழுக்கு கண்ணன் பதில் சொல்லலாமா? போதை கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ, நீராடாமல் தூங்கலாமா? குள்ள குளிர குடைந்து நீராடணும், ரெண்டு அர்த்தம். ஒன்னும் நீராட போதுவீர் அப்படின்னு முதல் பாட்டுல சொன்ன மாதிரி கிருஷ்ண அனுபவம் நீராட்டம் அப்படின்னா கண்ணனிடம் நீராட்டம் கிருஷ்ண அனுபவம். அது குட்ட குளிர குடைந்து நீராடணும் அப்படின்னா கிருஷ்ண அனுபவத்தை ரொம்ப ஆச்சரியமா நன்னா பெறணும் அர்த்தம். அப்படி இல்லாமல் இருக்கலாமா அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் யமுனா நதியில எங்களோட கூட வந்து நல்லா நீராட்டம் பண்ணி அப்புறம் கிருஷ்ணானுபவம் பண்ண வேண்டாமா? இன்னும் ஒரு அர்த்தம் உண்டு, குள்ள குளிர குறைந்து நீராடாதே பள்ளி கிடைத்தியும், அதாவது அந்த சமயம் வரும்போது அந்த தர்மத்தை செய்யணும். ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னா காற்றால் எழுந்தவுடனே குளிக்கணும், ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னா அந்த சமயத்துல அந்த காரியத்தை செஞ்சிடணும், அது இல்லாமல் தூங்கக்கூடாது. சாஸ்திரங்கள் இது ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றது என்ன கேட்டா, சமயத்தில் ஏறக்கூடாது. அழகா ராமாயணத்துல வரும், சூரியோதய காலத்திலையும் சூரிய அஸ்தமன காலத்திலையும் தூங்கினா மகாபாபம். அந்த சமயத்துல தூங்கக்கூடாது, அது எழுந்திருந்து அனுஷ்டானம் செய்ய வேண்டிய காலம். ஆனால் நீராட வேண்டிய சமயத்திலே நீராடாமல் இருக்கக்கூடாது. எப்பவுமே அவர்வாளுக்கு இருக்கக்கூடிய தர்மங்களும் மீறக்கூடாது. எப்போ ஆனாலும் சரி, யாரானாலும் சரி, ஸ்வதர்மம்னு ஒண்ணு இருக்கு, ஸ்வதர்மத்தை மீற முடியாதாம். ஆனால்தான் கற்றுக்கரவை பாசுரத்துல ஸ்வதர்மத்தை கடைபிடித்தார்கள் யார் அப்படின்னா கோவலர்கள், கோபர்கள். கற்றுக்கரவை கணங்கள் பல கரந்துங்கிறார், வாப்பால் கரந்துன்றிருந்தா. ஆனால் கோபர்கள்னா ஸ்வதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணாள், அதனால சுதர்மத்தை விடாம இப்ப அனுஷ்டானம் பண்ணாலோ அவளை குற்றம் ஒன்று இல்லாத அப்படின்னு ஒரு தோஷமும் சொல்ல முடியாது அவளை. ஏன்னா சுதர்மத்தை விட்டாலான தோஷம் சொல்ல முடியும், யாரா இருந்தாலுமே சுதர்மத்தை விட்டால் அது ஒரு தோஷம் தானே. என்னுடைய பக்தனே ஆனாலும் சரிங்கிறான் கண்ணன், மத் பக்தோபி நான் வைஷ்ணவா அப்படிங்கிறான். என்னுடைய பக்தனே ஆனாலும் தன்னுடைய தர்மத்தை செய்யலன்னா அவன் வைஷ்ணவன் இல்லைங்கிறார். என்ன யாரு அப்படின்னு கேட்டானா, நம்ம துரோகி அப்படிங்கிறான். என் பக்தன் சொல்லிட்டு இருக்கான் அவன் என்னுடைய துரோகி அப்படிங்கிறான் கண்ணன். இப்போ சுதிஸ்வரின் முனைவாஜ்யா எத்தாம் உள்ளங்கிய வர்த்ததே ஆஜ்யா சேதி மம துரோகி மத் பக்தோபி ந வைஷ்ணவா அப்படிங்கிற. அதனால பகவத் அபிப்பிராயமும் ஆச்சாரிய அபிப்பிராயம் எடுத்து பார்த்தோம்னா சுதர்மத்தை யாரும் விட முடியாது அப்படின்னு இருக்கு இந்த பாசுரத்துல, அதுதான் ஸ்பஷ்டமா இருக்கு. அனைத்திலம் கற்றவை பாசுரத்திலே அதுதான் இருக்கு. அப்படி அழகா பரகால சுவாமி எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து அப்படிங்கிற பாசுரத்துல அந்த கரவை கணங்கள் எல்லாம் இவர்கள் போய் கறந்தார்கள், சுதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணார்கள் அப்படின்னு இருக்கு. அனைத்திலம் கற்றவை அப்படிங்கிற பாசுரத்துல கொடுத்திருந்த அவர் வீட்டுல கற்றவை எல்லாம் தானே பால் கறந்தது, தானே பால் சுரந்தது அப்படின்னு. இவர் இவர் கறந்ததா தெரியல, அப்ப இவர் ஏன் கறக்கிற அப்படின்னு பிரச்சனை. அதுக்கு பலவிதமான வியாக்கியானம் இருக்கு. இவர் சுதர்மத்தை விட்டுட்டார் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிற பரகால சுவாமி, இவர் சுதர்மத்தை விட்டுட்டு பேசாம இருந்தார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா யாரா இருந்தாலும் சுதர்மத்தை விட்டான்னா அவன் மண் பக்தோபி நவைஷ்ணவாக அப்படிங்கிற ரீதியில ஆயிடுறான். இவனோ நற்செல்வன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால இவன் ஒரு சன்னியாசி மாதிரி அப்படிங்கிற, சன்னியாசி ஆனவங்க அவனுடைய தர்மம் வேற, கிரகஸ்தனுக்கு தர்மம் வேற, கிரகஸ்தனுக்கு அக்னி ரக்ஷணங்கள்லாம் தர்மம், அக்னி காரியங்கள்லாம் உண்டு, பஞ்சமகா யஜ்யங்கள் உண்டு, வைஸ்வதேவம் உண்டு, அக்னிகளை காப்பாற்றணும், இதெல்லாம் கிரகஸ்தனுடைய தர்மம். சன்னியாசின்னு வரும்போது இந்த அக்னிகள்லாம் வராது. சன்னியாசிகளுக்கெல்லாம் அக்னி காரியங்கள் கிடையாது, சந்தியாவந்தனம் ஜபம் பகவதாராதனம் இந்த மாத்திரம் இருக்கு. அப்போ அவாவளுடைய சுதர்மங்களை அவாவா அனுஷ்டானம் பண்றா. அப்போ அக்னி காரியங்கள் கிடையாது, பஞ்சோகாயஜம் கிடையாது, வைசுதேவம் கிடையாது அப்படின்னு இருந்தா கூட ஒரு குறவும் கிடையாது. ஏன்னா அவர் சுதர்மத்தை அவர் அனுஷ்டானம் பண்றார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையை சொல்றது கணைத்திலங்கிறமை பாட்டுல அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. இப்ப என்ன கேட்டா இந்த பாசுரத்தையும் வச்சு பார்த்தா குள்ள குளிர குடைந்து நீராடாதே வள்ளி கெடுத்தியோ அப்படின்னா நீராடணும் எல்லாரும். யாருமே தன்னுடைய தர்மத்தை மறக்க முடியாது அப்படிங்கறது தெரியும். பெருமாளுக்கும் அதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள்ல ஸ்பஷ்டமா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அத்தியந்த சுகம் அம்ருத்தா சுகுமாரா சுகோசிதா கதன்னு அபரராத்திரீஷு தரையும் அவகாகதே அப்படின்னு ராமாயணத்துல பெருமாளும் இளைய பெருமாளும் பேசிக்கிறார். பஞ்சவடியில தங்கி இருக்கும் போது இவர்கள்லாம் கதைகள் மெதுவா பேசுற வழக்கம், ஒத்த ஒத்த பேசிட்டு இருப்பா பொழுது போகிறதுக்காக. அப்ப இளைய பெருமாள் ஒரு சமயம் கைகேயை பத்தி பேசினாராம். இந்த கைகேயி மாத்திரம் ஏன் இப்படி இருக்கா, நம்ம சித்தி ஒரு நல்ல மனசு எல்லாருக்கும் இருக்க மாதிரி அவளுக்கு மாத்திரம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சார். அப்ப பெருமாள் வந்து அவர் வாய அடைச்சிட்டார். தக்கோனா கைகேயை பத்தி பேசாதன்னுட்டார். ஏன்னா யார பத்தி தோஷம் சொல்றதும் பெருமாளுக்கு பிடிக்காது. கைகேயை பத்தி நீ எதுவுமே பேசாத, உனக்கு ஏதாவது பேசணும்னு ஆசை இருந்தா தாமேவ இக்ஷ்வாகுநாதஸ்ய பரதஸ்ய கதாம் குரு. அந்த பரதன் இருக்கான் இல்லையோ, இக்ஷ்வாகு வம்சத்துக்கே நாசன், இக்ஷ்வாகு வம்சத்துக்கே பெருமை சேர்த்தவன், அவனுடைய கதையை பேசு அப்படிங்கிற இப்படிப்பட்ட ஒரு பெருமை பரதனுக்கு உண்டு. லக்ஷ்மண பெருமாளும் பரதனை பத்தி தான் அடிக்கடி பேசுறாராம். அப்பதான் ஒரு சமயம் சொல்ற, நல்ல குளிர் காலத்துல இவர்கள்லாம் அங்க பஞ்சவட்டியில இருக்கும்போது நல்ல குளிர் காலத்துல கோதாவரியில போய் சிம்மால வேலையில ஸ்நானம் பண்ண வேண்டியது. அப்பதான் லக்ஷ்மண பெருமாள் சொல்றாராம், நான் இதே சமயத்துல தானே அயோத்தியில பரதன் தரையுல குளிச்சுட்டு இருப்பான். ஐயோ பாவம், எந்த குளிர், இந்த குளிர்ல போய் அவனும் நமக்காக கஷ்டப்பட்டு இருக்கான். அத்தியந்த சுக சம்ருத்தா, ரொம்ப சுகமா வளர்ந்தவனா. தசரதனுக்கு ரொம்ப செல்லப்பிள்ளை, என்ன கேட்டா கைகேயிக்கு செல்லப்பிள்ளை. தசரதருக்கு கைகேயி மேல மோகம் அதிகம்ங்கிறது தெரியும். அதனால அத்தியந்த சுகத்தோடு கூட வளர்ந்தவன், ரொம்ப சுகுமாரன், ரொம்ப மிருதுவான திருமையில உடையவன், சுகத்துக்கே உரியவன். இதுவானாலும் தசரத சக்கரவர்த்தி முதல்ல பரதனுக்குந்தான் எடுத்து வைப்பாராம். ஏன்னா ரொம்ப செல்லவன், வளர்ந்தவனாம். ஸ்ரீராமன் வந்து பட்டாபிஷேகத்துக்குரியவன் அப்படின்னு இருந்தா கூட பரதன் வந்து கைகேயனுடைய குமாரன் அப்படிங்கிறபடினால அவனுக்கு செல்வாக்கு நிறைய இருந்தது. அப்படிப்பட்டவன் இப்ப போய் நமக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஜடாமுடியெல்லாம் தரிச்சுண்டு மர உரியெல்லாம் தரிச்சுண்டு நாமெல்லாம் அந்த வானப்பிரஸ்தத்துல எப்படி இருக்கோமோ அதே மாதிரி அவனும் சரியான ஆகாரங்கள்லாம் இல்லாமல் எழுந்திருந்து சரியூல ஸ்நானம் பண்ண போவான், தரையில படுத்துக்கிறானு, சரியூல ஸ்நானம் பண்ண போறான், சென்று சுகமா வளர்ந்தவன் இப்படி இருக்கலாமா அப்படின்னு இளைய பெருமாள் கஷ்டப்படுறாரு. அப்ப பெருமாளும் கஷ்டப்பட்டார், ஐயோ பாவம். கடைசியிலையும் பெருமாள் சொல்ற, கடைசியிலையும் ராவண சம்ஹாரங்கள்லாம் ஆனப்புறம் அப்போ விபீஷணன் வந்து ராஜாவாயிட்டார் லங்கையில. அவர் நிறைய ரத்தனங்கள் எல்லாம் கொண்டு வந்து ஆபரணங்கள் எல்லாம் கொண்டு வந்து பெருமாளுக்கு கொடுத்து இங்கே திரு அபிஷேகமாயி இங்கிருந்து போகலாம் அப்படின்னும் போது பெருமாள் சொல்ற வார்த்தை, நமே ஸ்நானம் பகுமதம் வஸ்திராணி ஆபரணானிச, எனக்கு ஸ்நானம் வேண்டாம், வஸ்திரம் வேண்டாம், ஆபரணம் வேண்டாம். ஏன்னு கேட்டா தம்பினா கேகயி புத்திரம் பரதம் தர்மசாரின், அங்கே என் பெயரை சொல்லி எனக்காக கஷ்டப்பட்டுண்டு, என்ன மாதிரி ஜடாமுடி தரிச்சுண்டு, என்ன மாதிரி மரவுடி தரிச்சுண்டு, என்ன மாதிரி தரையில படுத்துண்டு, என்ன மாதிரி ஆகாரம் இல்லாமல், என்ன மாதிரி வெறும் கஞ்சி மாத்திரை சாப்பிட்டு கஷ்டப்பட்டு இருக்கான் ஒருத்தன் பரதன். அவன் இல்லாமல் எனக்கு ஸ்நானம் என்ன, ஆபரணம் என்ன, என்ன வேணும், நான் முதல்ல பரதனை பார்க்கணும்னு கிளம்புற. அதனால தனக்காக ஒருத்தர் விரதம் இருக்கார் அப்படின்னா பெருமாளுக்கு அது பிரீத்தி. தனக்காக ஒருத்தர் சரீரத்தை கஷ்டப்படுத்தின் இருக்கார் அப்படின்னா கஷ்டம்னா சாஸ்திரியமான கஷ்டப்படுத்தின்னு இருக்கார் அப்படின்னா பெருமாளுக்கு அதுல ஒரு சந்தோஷம். ஏன்னா இது எல்லாமே சாத்விகமான காரியங்கள், கஷ்டப்படுத்தி இருக்காருன்னா தாமசமா கிடையாது. திருப்பன் திருமணியில மலைக்கு படியில நடந்து வரார். பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நமக்காக நடந்து வரானே, சௌகரியம் இருந்தாலும் நடந்து வரானே. அந்த மாதிரி நீ குள்ள குளிர குறைந்து நீராடினால் அது பகவானுக்கு போகமா இருக்கும். ஆனால் குள்ள குளிர குறைந்து நீராடாதே பள்ளி கிடைக்கியோ, பாவாய் நீ நன்னாளால் நீ நல்ல நாளாச்சே, நல்ல நாள் இப்படி தூங்கலாமான்னு ஒரு நல்ல நாளாச்சே. என்ன நல்ல நாள் அப்படின்னா கண்ணனை சேவிக்க போறபடினாலும் நல்ல நாள், மார்கழி திங்கள் மது நிறைந்து நன்னால் ஆரம்பிச்சுட்டோம். நம்ம வாழ்க்கையிலேயே நல்ல நாள் எது அப்படின்னு கேட்டார்னா பெருமாளை இன்னைக்கு சேவிக்கிறோமோ அன்னைக்கு தான் நல்ல நாள். இதுதானே அக்ரூரர் சொன்னார், ததேவ லக்னம் சுதினம் ததேவ பாராவலம் சந்திரபலம் ததேவங்கிற ஒரு ஸ்லோகம். அதுதான் நல்ல லக்னம், அதுதான் நல்ல தினம், எல்லாமே அதுதான். எதுன்னு கேட்டான்னா லட்சுமி பதே தேங்கி அப்படின்னு சொன்னாங்க. பெருமாளுடைய திருவடியை நினைச்சோன்னா அதை நினைக்கிற லக்னம் இருக்கோ, அதுதான் நல்ல லக்னம். அதுக்கு போய் நாள் பார்க்க வேண்டாமே, எது இதுக்கு வேணா நாள் பார்க்கலாம். எனக்கு கோவிலுக்கு போறதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து கொடுங்க அப்படின்னு கேட்கறது, ஏன்னா கோவிலுக்கு போறோம் நினைச்ச நாள் தான் அதுதான் நல்ல நாள். அக்ரூரர் மாதிரி என் ஜென்மத்திலே இன்னைக்குதான் நல்ல நாள்ங்கிற அமைதி. இந்த பாசுரத்துல என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, முதலே நன்னாள் சொல்லியாரு, இப்ப என்ன நல்ல நாள் அப்படின்னா கள்ளன் தவிர்த்து கலந்து பாகவத சம்சப்தம் என்னைக்கு கிடைக்கிறதோ அன்னைக்குதான் நல்ல நாள். முதல் பாசுரத்தை சொன்னது பகவத் சம்சப்தம் என்னைக்கு கிடைக்கிறதோ அன்னைக்கு நல்ல நாள் அப்படின்னு அப்ப சொன்னார். ஏன்னா பாகவத லாபம் அப்படிங்கிறது தான் சதேவ லக்னம், அதுதான் நல்லது. அத்தியமே பிதரஸ்திருப்தாக அத்தியன பாவிதம் குலம் மகாபலி சக்கரவர்த்தியோட ஸ்லோகம். மகாபலி சக்கரவர்த்தி யாகம் பண்ண போது, அஸ்வமேத யாகம் பண்ணும் போது அப்போ வாமன பெருமாள் வர்றார். பிரம்மச்சாரிய ரூபத்துல குள்ளமா நடந்து வர்றாரா, அவரை பார்த்து அவருடைய தேஜஸ்ல மோகித்து போய் மகாபலி சக்கரவர்த்தி அவருக்கு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டார். வந்திருக்கிறவர் யாரோ ரொம்ப பெரியவர் தெரிஞ்சு போச்சு எல்லாருக்குமே. அந்த அநேக மகர்ஷிகள் திருகுவாய் மகர்ஷிகள்லாம் யாகம் பண்ணி வச்சுட்டு இருக்கார், எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இவர் யார் அப்படின்னு ஒருத்த கொட்ட பேசிக்கிறாரா, இவர் வராரே இவர் யார் அப்படின்னா இவர் தான் அக்னி பகவானோ, ஏன்னா அத்தனை தேஜஸ்வியா இருக்காரா, இப்போ அக்னி பகவான் தான் இவர் வரார் அப்படிங்கிறார். ஒருத்தர் இவருக்கு அக்னி பகவான் இல்ல சரத்குமார் அவர் வரார் அப்படிங்கிறார், ஏன்னா அக்னி பகவானு கூட அத்தனை தேஜஸ் இருக்காரு, சனத்குமாருக்கு தான் தேவை தெரியும், அதனால சனத்குமார் வரார் அப்படிங்கிற அன்புட்டார். பேசிட்டு இருக்காளே தவிர யாருக்குமே இவர் யார் வர்றார் அப்படிங்கறது புரியலையா, யாருக்குமே புரியாத போது மகாபலி சக்கரவர்த்தி மாற்றம் புரிஞ்சிருந்துட்டாரா, என்ன புரிஞ்சின்றார் அப்படின்னா யாராலுமே இவர் புரிஞ்சுக்கப்பட முடியாதவர் அப்படின்னு அவரை பத்தி புரிஞ்சிருந்துட்டார். அதனால அவர் வரும்போது ரொம்ப ஆச்சரியமா பேசுறார், அதே பிகர சித்தா அத்தியன பாவிக்கும். இன்னைக்கு தேவரே இங்க வந்திருக்கிறபடினா என் குலமே ரொம்ப புனிதமா, என் பிதற்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அடைகிறார், என் யாகம் இன்னைக்குதான் நன்னா செஞ்சதா இருக்கு, எத் பவான் ஆகட்டோ இருக்கான் பரம பாகவதர் இங்க வந்திருக்க, இதை காற்றும் இந்த யாகத்துக்கு ஒரு சிறப்பு எதுவுமே கிடையாதுன்னு கொண்டாடான், தலையில வச்சு கொண்டாடி தானம் கொடுக்கறான் அவரு. அதனால ஒரு வைஷ்ணவ சம்சர்க்கம் அதுதான் எல்லாத்த காட்டிலுமே ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான ஒரு விஷயம், அது என்னைக்கு நடக்கிறதோ அன்னைக்குதான் நல்ல நாள். ஆனா பாவா நீ நன்னாளா எல்லாருடையும் சேர்ந்து இருக்க வேண்டாமா, கள்ளம் தவிர்த்து கலந்து இருக்க வேண்டாமா, கள்ளத்தனம் கூடாது. வைஷ்ணவ விஷயத்துல கள்ளத்தனம் என்ன அப்படின்னு கேட்டானா நாம மாத்திரம் அனுபவிப்போம் அப்படின்னு தான் கள்ளத்தனம், அது இல்லாமல் கலந்து இருந்தோம்னா அந்த கள்ளத்தனம் இல்லை அப்படின்னு அர்த்தம். சொல்றார், வைஷ்ணவ விஷயத்தை விட்டு பற்றும் பகவத் விஷயமும் தேவதாந்தரத்தோடு வாசி இல்லை அப்படிங்கிற. நீ வைஷ்ணவால விட்டுட்டு பகவான் கிட்ட பக்தி பண்ணால்னா அப்புறம் தேவதாந்தரத்தில் பக்தி பண்ற மாதிரிதான் அது. வைஷ்ணவால பக்தி அவ உத்தேசம் இல்லைன்னா அப்புறம் தேவதாந்தரத்துக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லைன்னு ஆயிடுமா, ஏன்னா அது வரைக்கும் போகணும். அதுதானே எல்லா மந்திரங்களுடைய அர்த்தமே, அதுதானே கதிய பரியந்தம் போகணும் அப்படிங்கிறது தானே. இப்போ கண்ணபிரான கண்ணபுரத்துடைய எம்மானே அப்படிங்கிற மற்றுமோர் தெய்வம் உள்ளது என்று இருப்பாரோடு உற்றினேன், உற்றதும் உன் அடியாருக்கு அடிமை அப்படிங்கிறான். பொதுவா எல்லாரும் என்ன சொல்வார் அப்படிங்கிட்டா, எனக்கு வேற தேவதாந்திரம் எதுவுமே தெரியாது, கண்ணன் மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறார். ஆனா திருவங்காழ்வார் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டானா, வேற தேவதாந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்றவளோட நான் சேர மாட்டேன், உன்னுடைய அதிகார செய்யாரோ அவளோட தான் சேருவேன். அது வரைக்கும் கொண்டு போறாருவா, பெருமாள் வரைக்கும் இல்ல, பாகவதா வரைக்கும் கொண்டு போறார். அன்னபுரத்துறை எம்மானே நீ திருவற்றெழுத்தும் கற்று, உற்றதும் உன் அடியாருக்கு அடிமை. உன் திருவற்றெழுத்தும் கற்று என்ன படம்னு கேட்டா, உன்னுடைய அடியாருக்கு அடிமை அப்படிங்க. அதனால பாவாய் நீ நன்னானால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் என்பாவாய். அந்த கள்ளம் விடணும், பாகவதாவோடு சேரணும் அப்படின்னு அர்த்தம். சத்ருக்னன் மாதிரி அப்படிங்கிற பல உதாரணங்கள் சொல்றது. கள்ளன் தவிர்ந்து கலந்து கொல்லியம், கலந்துன்னா நல்லா கலக்கணும், உப்பு போல கலக்கணும். யாரோட? பாகவதர்களோட. எப்படி இருக்கணும்னா அதுக்கு நல்ல உதாரணம் சத்ருக்னாகவான் தான். வால்மீகி ராமாயணத்துல அயோத்தியா காண்டத்துல முதல் ஸ்லோகம், இரண்டாவது காண்டத்துல கச்சதா மாதுல குளம் ஸ்லோகம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். விஷயம் என்ன அப்படின்னு கேட்டானா, பரதன் தன்னுடைய மாமாவனுடைய கிரகத்துக்கு போற, பரதனுடைய மாமா யுத்தாஜித்னு பெயர், அவர் கேகய தேசத்துல இருக்கார். கைகேயி தான் அவன் அம்மா, அந்த தேசத்துக்கு வந்தவன். அதனால மாமா அந்த தேசத்துல இருக்க, அந்த இடத்துக்கு பரதன் போற. அப்போ அழகான ஸ்லோகம், பரதன் போகும்போது கூட சத்ருகுணனையும் கூட்டுண்டு போனார் அப்படின்னு ஸ்லோகம். இதுக்குதான் விழுந்து விழுந்து வியாக்கியானம் பண்ணியிருக்கான். கச்சதா மாதுல்களும் பரதேன ததா அனக சத்ருகுணா நித்திய சத்ருகுணா நீதா பிரீத்தி புரஸ்கிருதா. சத்ருகுணனை பத்தி ஸ்லோகம் இது. சத்ருகுணன் ரொம்ப பிரசித்தம் கிடையாது, நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சத்ருகுணன் தான் ரொம்ப முக்கியம் எல்லாரும் காட்டிலும். என்ன சொல்றா, பரதன் தன்னுடைய மாதுல கிரகத்துக்கு மாமாவுடைய கிரகத்துக்கு போறார் அப்படின்னா கூட சத்ருகுணனையும் கூட்டிட்டு போனார் அப்படின்னு இருக்கும். இப்போ பரதன் தான் தன்னுடைய மாமா கிரகத்துக்கு போனார், சத்ருகுணன் ஏன் போனார்? சத்ருகுணன் போக வேண்டாமே, அவருடைய மாமா இல்லையே, பரதனுடைய மாமா தான் யுத்தாஜித்ங்கிறவர். சத்ருகுணன் சுமித்திரனுடைய பிள்ளை, பரதங்கிறவர் கைகேயனுடைய பிள்ளை. அப்ப இவருடைய மாமா இல்லையே, இவர் கூட போக வேண்டாமே, இவர் ஏன் போனார் அப்படின்னா, இவர் போனாங்கிறது கூட அங்க இல்ல, நீதாங்கிற இவர் ஐச்சன் போயிட்டாரு. அந்த அளவு பரதனுக்கு சேஷமா இருக்காராம். இவர் நீ வரையான்னு கூட இவர் கேட்க வேண்டாம், நான் எங்க மாமா ஒரு மூட்டை தூக்கிட்டு போன மாதிரி இவர் தூக்கிட்டு போயிட்டார், ஒரு லெக்கேஜ் மாதிரி ஆயிட்டார். சத்ருகுணன் பரதனுக்கு போறதுக்கு நாள் பாக்குறாளா, இங்கிருந்து அவ்வளவு தூரம் போனமே அப்படிங்கறதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து போறாள் பிரயாணத்துக்கு. ஆனா கூட போற சத்ருகுணனுக்கு நாள் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டா, நாள் பார்க்கல. ஏன்னு கேட்டா, லக்கேஜுக்கு நாள் பார்க்க வேண்டாமே, போற மனுஷாளுக்கு தானே நாள் பார்க்கணும், திசை பார்க்கணும், எல்லாமே கூட இருக்க மூட்டை முடிச்சுக்கெல்லாம் பார்க்க வேண்டாமே. ஆனா சத்ருகுணனும் அப்படிதான் இருக்க, அந்த அளவு பரதனுக்கு இத்த வழக்கா இருக்காராம் சத்ருகுணன். அதனால பரதன் போற இடமெல்லாம் போறார், அவர் மாமாவாத்துக்கு போனா அங்க போறார், அவர் திரும்பி வந்தா இவரும் திரும்பி வர. ராமாயணத்துல அழகா வரும், பரதன் அழுதா அவரும் வளரார்னு பல இடங்கள்ல வரும். அவர் அழுதா இவர் அழற, அவர் ராவனை தேடிந்து அவர் சித்திரகூடத்துக்கு போனார்னா இவரும் கூட போறார், அவர் சித்திரகூடத்திலிருந்து பாதுகை ஏல பண்ணி வந்தார்னா இவரும் திரும்பி வர்றார். எங்க பார்த்தாலும் சரி, சத்ருகுணனுக்கும் தனியா ஒரு சரித்திரம் இல்லை, பரதனுடைய சரித்திரம் என்னவோ அதுதான் இவருக்கு. அந்த அளவு பரதனோட ஒண்ணி இருக்காரா? எந்த அளவு அப்படின்னு கேட்டானா, ராமனை கூட விட்ட அளவு பரதனோட ஒண்ணி இருக்கா. ஏன்னா சித்திரகூடத்துல நான் ராமனோட இருக்கேன், நீ போயிட்டோன்னு அனுப்பலாம் இல்லையா? பெருமாள் இருக்க, பெருமாளோட கூட நானும் கூடவே காட்டுக்கு போறேன், லக்ஷ்மண பெருமாள் காட்டுக்கு போறாரு இல்லையா? இப்போ ராமனோட கூட லக்ஷ்மண பெருமாள் காட்டுக்கு போன மாதிரி நானும் கூட காட்டுக்கு போறேன் அப்படின்னு பரதனை திருப்பி அனுப்பலாமோ இல்லையா? ஆனா அனுப்பல, பரதனோட கூடவே திரும்பி வந்துட்டார். இவரும் இவருக்கு ராமன் கூட உத்தேசியம் இல்லை, பரதன் தான் உத்தேசி. அதனால சத்ருகுணா நித்திய சத்ருகுணா நீதா பிரீத்தி புரஸ்கிருதா அப்படின்னு அழகா பிரீத்தியை பற்றி பேசுற அந்த அளவு பாகவதாவோடு கலந்து இருக்கணும். அதனால கள்ளம் தவிர்த்து கலந்து அப்படின்னு இதான் சொல்ற. இந்த ஸ்லோகத்துக்கு ஆச்சரியமான வியாக்கியானம் ராமாயணத்துல நம்ம ஆச்சாரியெல்லாம் சாதிச்சிருக்கோம். மதுரகவிகள் நிலை அப்படிங்கிறார் சுவாமி தேசிய மதுரகவிகளும் இதே மாதிரிதானே, கண்ணனையும் விட்டுட்டு நம்ம அவரோட சேர்ந்து இருந்து தேவும் மற்றது ஏன் அப்படிங்கிறார். எனக்கு வேற தெய்வம் தெரியாது. என்ன தெரியும் கேட்டா குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி பிரிவனே அப்படிங்கிற. அதனால பாகவத சேஷத்துவம் அப்படிங்கிறது பரமகாஷ்டா, அது எல்லை நீளம். அது பகவத்சேகத்துவம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இருக்கிறது, அது முடிச்சாச்சு அப்படின்னா அப்பதான் இவர் பூர்த்தி ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதனால கள்ளம் தவிர்ந்து கலந்து ஏலோ ரொம்ப ஆவாய், நீயும் உன்னுடைய கள்ளத்தை தவிரணும். தனியாக கிருஷ்ண அனுபவம் பண்றதை விட்டுட்டு எங்களோட கலந்து இருந்து கிருஷ்ண அனுபவம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அவர் எழுப்புறாளாம். இந்த புள்ளின் வாழ்க்கின்ற ஆணை அப்படிங்கிற பாசகத்துல அவளும் எழுந்து வர அவளோட சேர்ந்து இருந்து கலந்து இருந்து இவர்கள் அடுத்த கிரகத்துக்கு போகிறார். இந்த பாசுரத்துல சுவாபதேசம் பார்க்கும்போது ஆச்சாரியர்களை சொல்றது இந்த பாசுரம் ஆறாவது பாட்டிலே பக்ஷிகளை பற்றி வந்திருக்கு. ஏழாவது பாட்டிலும் கீசு கீசின் பிங்கும் ஆனந்த் சாஸ்திரம் கலந்து அப்படின்னு பக்ஷிகளை பற்றி வந்திருக்கு. பக்ஷிகள் அப்படின்னா ஆச்சாரியர்கள்னு வியாக்கியானம் இருக்கு. சத்ரி பவ்யான் சுவாதா நான் தேசியம் சாதிக்கிறேன். அஞ்சலி மடனாராய் பாசுரத்துல தாத்பரிய ரத்னா அப்படில சத்ரி பவ்யான் சுவாதா சுசரித சுபகான் கிருஷ்ண சாருக்கிய சௌமியானு சாஹாரோதாரசீலானு தனுதிருத பகவன் லக்ஷ்மணோ பால்யகுப்தானு சாஸ்திரந்த விற்பீனு அதிகதசிசிரானு அந்தரங்கோக்தியோக்யானு ஆச்சாரியான் கிருஷ்ணலக்தௌ அவருமித. நம்மாழ்வார் ஆச்சாரியாக தான் பாடினார் அப்படிங்கிற பறவைகளை பற்றி பாடும்போது அவர் பறவைகளை பற்றி பாடலை, இவர் சுவாபதேசத்தில் ஆச்சாரியனை பற்றி தான் பாடுறார். பறவைகள் வெளியில சொல்றதுக்கு சொல்றார், பறவைகள் மாதிரிதான் ஆச்சாரியர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு பாசுரத்திலேயும் எடுத்து காமிக்கிறார் சுவாமி தேசி. சத்ரி பவ்யான் சுவாதா சத்ரி பவ்யானா சேர்ந்தே இருக்கும் பறவைகள்ல. எனக்கு தெரியாம இருக்கு இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் திருமாவளவனோட எப்பவுமே சேர்ந்து இருப்பாளே தவிர பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க. சுவாதா அப்படின்னு ரொம்ப மதுரமான வார்த்தைகள் இருக்கும் பறவைகளுக்கு. ஆச்சாரியாலும் அந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் பேசுவார்கள், நல்ல உபதேசங்கள் செய்வார்கள். சுத்தரித்த சுபகான் அப்படின்னா நல்ல நடத்தை இருக்கும் பறவைகள், அன்னம்னா நடை அழகு. அது மாதிரி அடத்தை அழகு மாதிரி ஆச்சாரியர்களுக்கும் நடத்தை அழகு. இந்த நடத்தைனா ஆச்சாரங்கள் நல்ல ஆச்சாரங்கள் இருக்கு, அதனால தானே ஆச்சாரியன் திருநாமம். கிருஷ்ண சாரூக்கிய சௌமியானு பறவை எல்லாம் பார்க்கறதுக்கு கிருஷ்ணனுடைய ரூபம் மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி இவர்களும் இருக்காங்க. சாகாரோதாரசீலானு நல்ல வார்த்தைகள் பேசும், சொல்லி கொடுத்தது அழகா சொல்லும், சொல்லி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் கிளிகள்லாம். அந்த மாதிரி ஆச்சாரியர்களும் அதுக்கு முன்னாடி இந்த பூர்வாச்சாரியர்கள் என்ன சொல்லி கொடுத்தாலோ அதை அப்படியே சொல்றார். அனுதிருத பகவல் லக்ஷ்மணோ பால்ய குப்தானு அனுதிருத பகவல் லக்ஷ்மணா அடையாளங்கள்லாம் அதுல இருக்கு, சக்கரங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி இவர்களும் தன்னுடைய சரீரத்துல லாஞ்சனங்கள்லாம் பாகவத அடையாளங்கள்லாம் வச்சிருந்துருக்காங்க. பால்யகுப்தான் அப்படின்னா பறவைகள்லாம் நமக்கு கட்டுப்பட்டு நம்ம கையில வந்து அடங்கி நின்று கூண்டுல அடங்கி நின்று நம்மளை செஞ்சிருக்கு. ஆச்சாரியர்களும் நமக்காக இந்த பூலோகத்துல வந்து அவதாரம் பண்ணி இருந்து தன்னுடைய பெருமையை வெளியில காமிச்சுக்காமல் இருக்காராம். இந்த மாதிரி பல விஷயங்கள்ல பார்த்தாங்க பறவைகளுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் ஒட்டி போடும். அப்ப இந்த 10 பாசுரத்துல நம்மாழ்வார் ஆச்சாரியால தான் சொல்லியிருக்கார் அப்படின்னு ஆச்சரியமான நிதானம் பண்ற. அந்த ரீதியில அந்த திருப்பாவிலேயே எங்க பார்த்தாலும் இன்னும் சிலம்பினகான் அது பார்த்துல ஆச்சாரியால தான் சொல்றது. ஆச்சாரியார்கள்லாம் சிலம்பினான், ஆச்சாரியர்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக அவர்கள்லாம் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுட்டா நீ எழுந்து வரலையா அப்படின்னு சம்சாரத்தில் தூங்கிட்டு காலம் எழுப்புறேன், தூங்கிட்டு காலம் எழுப்புறேன், ஏன் அஜ்ஞானத்தில் தூங்கிட்டு இருக்கணும் ஆச்சாரியால் இல்லையா? போ எல்லாரும் நிறையா உபதேசம் பண்ணிட்டு இருக்காளே. அதே மாதிரிதான் இந்த பாசுரத்திலையும் சில்லிங் வாய்க்கின்றானே பாசுரத்திலையும் சொல்லும் சிலம்பினவான் அப்படின்னு திரும்பி வரும். இந்தியாவில சொல்லிதான் இங்க சம்சாரத்தில் இருக்காள் எழுப்புற ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டா புல்லின் வாய் தீண்டானைன்னு ஆரம்பம் வரும். அதாவது ஒரு பட்சியினுடைய வாயை தீண்டானை. கிருஷ்ணாவதாரத்துல கொக்கு மாதிரி வந்த ஒரு பட்சி அந்த அந்த பட்சியினுடைய வாயை தீண்டான் கண்ணன். அதே மாதிரி ஆச்சாரியர்களும் இப்ப கண்ணனை எடுத்து பார்த்தோம்னா ஒரு பட்சி அந்த பட்சி கண்ணனுக்கு விரோதியா இருக்கு, இன்னொரு பட்சினா அந்த கண்ணனுக்கு அனுகூலமா இருக்கு. பெருத்தான் ரெண்டு உண்டு. ஒரு ஆணை அப்படின்னா அது ஆணி மூலமேனு கத்திட்டு அப்படிங்கிறதுக்காக ஓடி போய் காப்பாரு. இன்னொரு ஆணைனா குவலையா போய் அது போட்டு அடிக்கிறான். அடிக்கும் போது அது ஆள் மூலமே கத்திட்டுனா பரவாயில்லன்னு பாக்குறான், அது கத்த மாட்டேங்குது. அப்ப என்ன பண்றது? அது துவம்சம் பண்ண. எல்லாம் வேடிக்கையான விருத்திகள், கண்ணுடைய லீலைகள், கோபிகாஸ்திரிகளுடைய வஸ்திரங்களை எல்லாம் அபகாரம் பண்ணார். இன்னொரு பக்கம் பார்த்தா வஸ்திரத்தை கொடுத்து அவமானத்தை காப்பாற்றான். இப்படி ரெண்டு விதமானையும் இருக்கு. ஜெயத்து லலிதோ துங்கா விற்பிங்கிற ஒரு இடத்துல தேசியம் ராமாவதாரத்தை சொல்லும்போது ரெண்டு வித பெருமாளுடைய திவ்ய பேசைகள் இருக்கு. அந்த மாதிரி இந்த ஆச்சாரியர்கள் என்ன பண்றாங்கன்னா சில பேருடைய வாயை கீண்டானே அப்படின்னு வருது. இதுவும் உண்டு அவளுக்கு ஆச்சாரியர். சில சமயம் பூர்வாச்சாரியர்கள் சொல்றதை கேட்டுருக்கா சிலருடைய வாயை கிழிக்க வேண்டியிருக்கு. யார் அப்படின்னா பரமதஸ்தவர்கள்லாம் யார் இருக்காலோ இந்த புல் அப்படின் போது பிரகாசுரம் தானே, பிரகாசம்னா கொக்கு தானே. இப்ப கொக்கு அப்படின்னா பகவிருத்தியில இருக்கிறவான்னு சொல்றது தேசியம் சுபாயத்தினியில சொல்றாரு. கொக்கு வெள்ளையா இருக்கும் பாக்குறதுக்கு, அது மாதிரி இவாளும் பாக்குறதுக்கு வெள்ளையா இருக்க மாதிரி இருக்கு. கொக்கு அசையாம இருக்கும், அது மாதிரி இவாளும் பேசாம இருக்கிற மாதிரி இருப்பா. அது கீழே பக்கத்துல ஒரு மீன் எடுத்து வாயில போட்டுருக்கும். கொக்கு தியானம் பண்ற மாதிரி இருக்கும், அது மாதிரி இவாளும் தியானம் பண்ற மாதிரி இருப்பா. அப்ப ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் தெப்புன்னு சொல்லுவோம். கொக்கு ஒத்த காலில் நின்று டி பார்த்துட்டே இருக்குமா, மீன் எல்லாம் போகும்போது பேசாம இருக்கும், அப்ப தியானம் பண்ற மாதிரி இருக்கும். பெருசா ஒரு மீன் வரத்தை பிடிக்க போயிடும் அது. அப்ப இத்தனாயிரம் என்ன அப்படின்னு கேட்டான்னா இந்த மீன்கள்லாம் நினைச்சுக்கும் ஐயோ பாவம் ரொம்ப நல்லவர் பிடிக்கவே மாட்டேங்கிறார் நம்மளாம் அது அப்படி நினைச்சு கிட்ட போகும்போது பத்திரம் பிடிச்சிடும். அந்த மாதிரி ஏமாத்திரவாள் இருக்கா, வேதவாதத்துல மறைஞ்சிருந்து ஏமாத்திரவாள்லாம் இருக்கா, நல்லவாள் மாதிரி நடிச்சு ஏமாத்திரவாள்லாம் இருக்கா. அதனால என்ன பகவருத்திகள் அப்படின்னு சொல்றது. இதுக்கு புராணத்திலேயும் ஸ்லோகம் இருக்கு, தேசிய மின்ன ஸ்லோகமும் இருக்கு. அந்த மாதிரி இருக்காலோ அவளுடைய வாழ்க்கைன்றாங்க ஆச்சாரியர்கள்லாம். ஏன்னா அவளுடைய வாதங்களை எல்லாம் நிர்மூலமாக்கி அவளை எல்லாம் ஜெயிக்கிறது சொல்றாள். வேற அபாகவதர்கள்லாம் வாயை திறந்தான்னா இருக்கு, பாகவதர்கள்லாம் வாயை திறந்தான்னா அவளுடைய வார்த்தை உத்தேசியமா இருக்கு. புள்ளின் வாழ்க்கைன்றானே ஏன் அதனால்தானே பல விஷயம் ஒரே உபநிஷத்து பல பேர் பல விதமா வியாக்கியானம் பண்ணிருக்காரு. ஒரே பகவத்கீதை பல பேர் பல விதமா வியாக்கியானம் பண்ணிருக்காரு. ஒரே பிரம்மசூத்திரம் இருக்கு பல பேர் பல விதமா வியாக்கியானம் பண்ணிருக்காரு. இப்படிதான் நம்ம லோகத்துல பார்த்துருக்கோம். சரியான வியாக்கியானம் அப்படிங்கறத பத்தி சர்ச்சை எல்லாம் மேல நடந்துருக்கு. இப்ப நம்ம ஆச்சாரியாளுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டானா அதுக்கு முன்னாடி பூர்வர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காளோ அதை சொல்லுவான். இவன் தனியா ஒண்ணும் சொல்றது கிடையாது. பகவத் போதாயனுக்கு தான் விஸ்தீர்ணம் பிரம்மசூத்திரத்தின் அப்படிங்கிறார். பிரம்மசூத்திரத்துக்கு பகவத் போதாயனர் அப்படிங்கிற மகரிஷி என்ன வியாக்கியானம் பண்ணாரோ அதை அனுசரித்து நான் வியாக்கியானம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பகவத் ராமானுஜர். அதை அனுசரித்து பூர்வாச்சாரியார் சொன்ன வழியில நான் வியாக்கியானம் பண்றேன் அப்படிங்கிறார். நானா ஒரு அர்த்தம் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது கிடையாது. அப்படி வேற யாராவது நானா ஒரு அர்த்தம் அப்படின்னு ஆரம்பிச்சான்னா அவ வாயை கேண்டான். அவ சொல்ற அர்த்தம் தப்புன்னு சொல்ல வேண்டியது. ஆனா இந்த ரெண்டு காரியத்தையும் பண்ணிட்டு இருக்காள். எல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே கீர்த்தியை வாடிப்போய் பிள்ளைகளில் எல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே கீர்த்தியை வாடிப்போய் அப்படிங்கறதும் இவாளதான் சொல்றது. ஏன்னா அனாயாசமாக பரமத்தை நிகிரகம் பண்றவர்கள் என்ன சுவாமி தேசியனாகட்டும் சுவாமி எம்பெருமானாராகட்டும் 800 ஜெயினர்கள் ஒரே சமயத்துல வாதத்தில் அப்படின்னு இன்னொரு ஜெயினர்களோட வாதம் பண்ணிருக்காரு ஒரே சமயத்துல எப்படின்னா ஆதிசேஷாவட்டா இருக்கும் தரையை போட்டு வந்துட்டாராம் திரைக்கு அந்த பக்கம் இருந்து நீங்க வாதம் பண்ணுங்கோ இந்த பக்கம் இருந்து நான் வாதம் பண்றேன் திரையை திறக்காலங்கோன்னு திரையை திறந்தா இந்த ஆதிசேஷனுடைய மூச்சு காத்து பட்டா பஸ்மாயிடும் அவங்க தொகுதி திறக்காலங்கோன்னு சொல்லிட்டேன் அந்த பக்கம் 800 ஜெயினா வாதம் பண்றா திரைக்கு இந்த பக்கம் ஒரு ஆதிசேஷனா இருந்து வாதம் பண்ணி ஜெயிச்சார் அப்படின்னு வரும் அவர்களை எல்லாம் ஜெயிக்கிறதுங்கிறது அனாயாசமான ஒரு காரியம் தான் சுவாமி தேசியனுக்கும் அப்படிதான் அதான் கிள்ளுக்கரைந்தான் அப்படின்னு ஒரு எல்லாமே பெருமாள் பண்றது எல்லாமே அனாயாசமா பண்றதுன்னு ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாம் சொல்ற வழக்கம் இதுவானால் கல்லெடுத்து கல்மாறி காத்தா என்றுங்கிற ஒரு மலையை தூக்கி கோவர்தன மலையை தூக்கி கண்ணன் தூக்கி பிடிச்சிட்டு நின்றான் அப்படிங்கிறது கிடையாது ஒரு கல்லெடுத்தா மாதிரி எடுக்கிறானா குடிஞ்சு நாம கல்லெடுக்கிற மாதிரி கோவர்தன மலையை எடுத்திருக்கான் கண்ணன் ஏன் கல்லெடுத்தான் அப்படின்னு கேட்டா கல்மாரி காஸ்தான் அப்படிங்கிறான் கல் மழை பெஞ்சது தானே அப்ப அதுக்கு ஒரு கல்லெடுத்து காப்பாத்தினாம் கண்ணன் பராசரப்பட்டு அழகா சொல்ற கல்லெடுத்து கல்மாரி காத்தான் அதே நீர் மாதிரியா இருந்தா ஜலம் பெஞ்சா இருந்தாலும் அப்ப கடலை எடுத்திருப்பான் அப்படிங்கிற கடலை எடுத்து காப்பாத்திருப்பான் அப்படிங்கிற எல்லாமே அனாயாசமான காரியம் அப்படிங்கறத காமிக்க இந்த மாதிரி ஆச்சாரியாருக்கு பரமத நிராகரணம் அப்படிங்கிறது அனாயாசமான ஒரு காரியமா இருக்கு இப்படி பொல்லாரத்தனை கிள்ளி கலைந்தானே கேட்டுமே வாடிப்போய் ஆச்சாரிய பெருமையெல்லாம் பேசிட்டு பிள்ளைகள் எல்லாரும் பாவை கடம்புக்கார் எல்லாருமே இந்த காலக்ஷேப கூட்டத்தை கொண்டுட்டார் சிஷ்யர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்தாச்சு புல்லும் கிளம்பினகான் ஆச்சாரியர்களும் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் இல்ல பாகவதர்களும் சத்வார்த்தைகள் சொல்ல ஆரம்பிச்சுட்டான் போதடி கண்ணினாய் குள்ளக்குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடைச்சியோ போதடி கண்ணினாய் அப்படின்னு அவளுடைய ஞானத்தை சொல்றது எனக்குதான் நல்ல ஞானம் இருக்கு நீ வர வேண்டாமா கண் அப்படிங்கறது ஞானத்தை சொல்றதுன்னு வழக்கம் பல இடத்துல பாபதேசத்துல அப்படிதான் அப்ப அழகான கண் இருக்கு அப்படின்னா நல்ல தீக்ஷ்ணமான ஞானம் இருக்குன்னு அப்ப ஞானம் இருக்காதான காலக்ஷேபத்துக்கு முன்னாடி வந்து கலந்துக்கணும் பலவே பல விதமா இருப்பா இதுவா காலக்ஷேபம் அப்படின்னாலே புராணத்துல ஒரு விஷயம் இருக்கு பௌராணிக விஷயங்கள்லாம் உபன்யாசமா சொல்லும் போது அதை கேட்கிறவாள் பல விதமா இருப்பாளாம் பல பேருக்கு பல விதமா புத்தி இருக்கும் சில பேர் வந்து கம்பள புத்தி அப்படின்னு பெயரா கம்பள புத்தினா அங்கேயே உதறிக்கிறோம் அதாவது கம்பளியில உட்கார்ந்து கடைசியில் உதறினா மொத்தமும் கேள்வி உண்டு அது மாதிரி அங்கே கேட்கிற விஷயம் அங்கேயே முடிஞ்சு போயிடும் அப்படி சில பேருக்கு உண்டு இன்னும் சில பேர் என்ன அப்படின்னு கேட்டானா அங்க இருக்கக்கூடிய கதைகள் மாத்திரம் ஞாபகம் இருக்கும் ஆனா தத்துவங்கள் எதுவுமே ஞாபகம் இருக்காது அப்படி சில பேர் இருப்பா இது பல விதமா எடுத்து சொல்றது சில பேருக்கு தான் பகவத் தத்துவம் நல்லா புரியும் அப்படின்னு எடுத்து சொல்றது அந்த மாதிரி காலக்ஷேபத்திலயும் அப்படிதான் ஒரு 100 பேர் கேட்டாங்க அப்படின்னா எல்லாரும் ஏகரூபமா ஒரே நல்ல சிஷ்யாரா இருப்பாள் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது அவரவர்களுடைய புத்தி கௌசலத்துக்கும் புத்தி சாமர்த்தியத்துக்கு ஏத்த மாதிரி அவர்கள் இருக்காங்க இதனை பார்த்து கூப்பிடும் போது கோதரி கண்ணினாய் அப்படிங்க நல்ல ஞானம் இருக்கே இதானே காலக்ஷேபத்துக்கு முன்னாடி வரணும் அப்படின்னு கூப்பிடும் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கெடுத்தியோ அப்படிங்கிறது காலக்ஷேபத்துல வந்து பகவத் அனுபவம் பெற வேண்டாமா பகவத் அனுபவம் அப்படிங்கிற நீராட்டம் இல்லாமல் நீ பள்ளி கெடுத்தியோ அப்படின்னா நீ தனியா மன்னனம் பண்ணிட்டு இருக்கியா என்ன இருக்கும் எல்லாருமா சேர்ந்து இருந்து சிரவணம் பண்ணி இல்லாமல் நீ தனியா என்னமோ யோசிச்சுருக்கிய கள்ளம் தவிர்ந்து கள்ளம் கள்ளம் கூடாது காலக்ஷேபத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டானா கள்ளம் தவிர கள்ளம் என்ன அப்படின்னு கேட்டானா ஆத்மாபகார் ஆத்மாபகார ரசிகேன மயைவ தத்தம் அன்னே ரதாரியம் மதுனா இருக்கிற திருத்தல எல்லாத்த காட்டிலும் மோசமான திருட்டு ஆத்மாபகாரம் அப்படின்னு பெயர் சம்ராஜ சர்வ பாப்மனாம் அப்படிங்கிறார் தேசியின் ஒரு இடத்துல எல்லா பாபத்தை காட்டிலும் மோசமானது எல்லா பாபத்துக்கும் சக்கரவர்த்தியானது எதையும் கேட்டாலும் எம்பெருமானுக்கு சொந்தமான இந்த ஆத்மாவை நமக்கு சொந்தமா நாம நினைச்சிருக்கோம் நகிருத்தம் பாபம் சோரேன ஆத்மாபஹாரினா நான் ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டா ஆத்மாபகாரம் பண்றவன் அதை காட்டிலும் பெரிய தப்பு என்ன பண்ணணும்? பகவானுடைய சொத்து தன்னுடைய இது நினைச்சு இருக்கும் போது இந்த ஆத்மா எந்த விதத்துல நமக்கு சொந்தமாக முடியும்? இல்ல இந்த சரீரம் கால் வரைக்கும் மொத்தமும் நமக்கு அடிச்சு சொல்றது. நம்ம மூச்சு விடுறது நமக்கு அதீனம் இல்ல. நாம சாப்பிட்ட சாப்பாடு அது நல்லா ஜெரித்து போகணும் அப்படின்னா அது நம்மளுடைய சங்கல்பத்தினால நடக்கிறது இல்லை. அது ஏதோ பகவானுடைய பண்ண ஒரு வியவஸ்தையினால நடந்துச்சு. நமக்கு தூக்கம் வருது அப்படின்னா பகவான் பண்ண விவசாயம் நடந்துட்டு இருக்கு. நம்ம தூங்கி எழுந்துக்கிறோம்னா அது பகவானுடைய விவசாயினால. சாப்பிடுறோம் அப்படின்னா பகவான் பண்ண ஒரு விவசாய. அது கண்ணு இணைக்கிறோம் அப்படின்னா பகவானுடைய விவசாய் அப்படின்னு பகவத்கீதையில கீதா பாஷ்யத்துல இந்திரவான ஆச்சு. ஏன் கண்ணு இணைக்கிறோம், ஏன் கண்ணு பார்க்கறது, இன்னும் எல்லாமே அவன் பண்ண விவசாயம் நடக்கும். அப்ப இந்த சரீரமும் அவனுக்கு சொந்தம் இல்லை. சரீரம் மாத்திரம் இல்லை, இந்த சரீரம் நமக்கு சொந்தம் நாம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த நாமையே நமக்கு சொந்தம் கிடையாது. இந்த ஆத்மாவே இதுவே நம்ம இஷ்டப்படி கிடையாது. இதுவே அவன் இட்ட வழக்குல இருந்து மொத்தமுமே இந்த ஆத்மாவை போய் அவனுடைய இது இல்லை அப்படின்னா அவன் தான் ஒரு பெரிய கள்ள. அப்ப கிம்பேன நக்கிருதம் பாப்பம் அப்படிங்கிறது. அதனால என்ன பண்ணணும் கேட்டா இந்த திருட்டை தவிர்க்கணும், இந்த கள்ளத்தை தவிர்க்கணும். தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும், இந்த ஆத்மாவை அவனுடையதுதானே, அதனால அவன்கிட்டே ஒப்படைச்சுதான், அதனால உன்னுடையதுதான் நீ எடுத்துக்கோ. அதனால்தான் சுவாமி தேசியன் சொல்ற ஆத்மாபகார ரசிகேன மயே ரத்தம் அன்னே ரதாரியம் அப்படிங்கிற. இது நீயே எடுத்துக்கணும், நீரே தரிச்சுக்கணும். சோரோபு நீட்ட மிக நூப்புற வந்து சொப்பாசே தன்னுடைய நூபம் தன்னுடைய கால் சலங்கை அதை ஒரு திரட கொண்டு போட்டான். திருப்பி கொண்டு வந்து சமர்ப்பித்தானோ அடியன் சமர்ப்பிக்கிறேன் இதை எடுத்துக்கணும் அப்படின்னா அவனுடையதே எடுத்து அவனுக்கே கொடுக்கற மாதிரி அவனுடைய ஆத்மாவே அவனுக்கு நாம சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா ஆகும். அதுவும் நாம சமர்ப்பிக்கிறோம் இல்ல, தன்னுடைய ஆத்மாவை தானே எடுத்துக்கிறான் பகவான். அதுக்குதான் சரணாகதினே பெயர். நீரே தரிச்சுக்கணும் அப்படின்னு பகவான் கிட்ட, அதாவது பகவானுடைய ஆத்மாவை இத்தனை நாளா நம்ம நினைச்சிட்டு இருந்த அந்த நினைப்பை எல்லாம் இல்லத்தை எல்லாம் தகுந்து இது பகவானுடையது அப்படிங்கறத புரிஞ்சுட்டு அவனுடைய வஸ்துவை அவனுக்கே சமர்ப்பிக்கிறது தான். இதுதான் சரணாகதி, இதுதான் அகம் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். ஆமாமா, நான் என்னை சேர்ந்தவன் இல்ல. அதனால காலக்ஷேமம் பண்ணவனுடைய பலனாக கள்ளம் தவிர்ந்து கலந்து அப்படின்னா எம்பெருமானுடைய கலந்து இருக்கணும். இன்னும் ஒருபடி நினைவை பாகவதர்களோட கலந்து இருக்கணும் அப்படிங்கறத சொல்றது. பள்ளி கிடைத்தியோ பாவாயினே நின்னாலால் கள்ளந்தவிருந்து கலந்தேனோர் என்பாவாய் அப்படின்னு இந்த பாசுரத்துல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டான்னா கள்ளந்தவிருந்து கலரும். அதாவது கள்ளம் ஈடுபட்டாலும் பாகவத விஷயத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது கிட்டத்தட்ட அதுவும் இதுவும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி ஆச்சாரியால் கொண்டு போயிருக்கான். அதனால கல் நமக்கு மாத்திரம் அப்படிங்கிறது கிடையாது. வீட்டம் கூடிட காண்டுவேன் அது காண்டுமே கண் பயனாகவது அப்படின்னு குலசேகர பள்ளி செய்த மாதிரி பாகவத சம்சர்க்கம் தான் பரம உத்தேசியம் அப்படிங்கறத இந்த பாட்டு எடுத்து சொல்றது ஆச்சரியமா. அதனால இந்த 13வது பாட்டுல அந்த பாகவத பெண்ணையும் அடுத்து இன்னும் 2 பாசுரங்கள் மாத்திரம் பாகவத பாசுரங்கள் வரப்பு. ஆண்டாத்திருவதிகணேசரணம் சதமகமணிநீலாச்சாரு கல்ஹாரஹஸ்தா சனபரநமிதாங்கி சாந்திரவாத்சல்யசிந்துஹு அலகவிநிஹிதாபிஸ்ரக்திராகிருஷ்ணநாதா விலசத் ஸ்ருதிக்யோதா விஷ்வசித்தார்நாஹா கவிதார்ச்சிதசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.